ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா சிவகேசரியே வேதாந்தாச்சாரிய வரியோமே சங்கிதத்தாம் சதாசி ஞானானந்தமஜம் தேனோ நிர்மல பட்டிதா கிருதிம் ஆதாரம் சர்வ விஜயானம் தேவம் உபாத்மகே வாதயன்யேதாந்தர்த்தம் சுதுர்கஹம் ஸ்தோத்ரயாமாதயோகீந்திரஹ தம் வந்தே யாமுனாம் யாமுனாத்வயம் நிற்பதாம் சோர்கத்யானவிதத்தா சேஷகல்மதஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ யோனித்யமத்திருபதாம் முதலிந்தர் தம் யாமோபதத்தரிதாயிருநாய இன்னொரு ஒரு சின்ன எய்ம் என்னன்னு கேட்டா, வேதாந்தம்னா பொதுவா வந்து லோகத்துல அத்வைத வேதாந்தம்ன்றது ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அது நிறைய பிரவர்த்திக்கப்பட்டிருக்கு நிறைய பீப்புள்னால. மிச்ச இதர வேதாந்தங்கள், அதாவது விசிஷ்டாத்வைத்தமோ இல்ல துவைத்தமோ, இன்னும் சில வேதாந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு, நிம்பார்க்கர் ஸ்கூல் இருக்கு, இவைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரபலத்தை அடையல. அதனால லோகம் முழுக்க பார்த்தோம்னா நம்ம வேதாந்தம்னா அத்வைத்தம் தான் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது அதை பத்தி விமர்சனம் பண்ண போறது இல்லை, தப்பா ரைட்டாங்க, பட் அது மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை சிம்பிளா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாம போயிருக்கு. ஏன்னா ட்ரெடிஷ்னலாவே படிச்சுன்னு வர்றதுனால அவங்கிட்ட இருக்க ஒரு மெஷினரி, ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி வச்சுருக்கோம், சிம்பிளா அங்க இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகள்லாம் அதை படிச்சுட்டு அழகா சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதி அதை அந்த மாதிரி இந்த விசிஷ்டாத்வைதத்துக்கு துவைத்தம் வந்து கஷ்டம், அதற்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இல்லாம போனதுனால அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் நேரத்தில் வெஸ்டர்னர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் வேதாந்தம்னா அத்வைதம் தான்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த விசிஷ்டா வேதத்தையோ இல்லை துவைதத்தையோ பக்தி பூரித வேதாந்தான்னு அப்படி தள்ளிடுறா அதில். அதாவது வேதாந்தம் போக்கத்தில் வெறும் பக்தி ஸ்கூல்னு சொல்றா, பட் அது வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. இந்த விசிஷ்டாத்வேத தத்துவன்றது பிலாசபின்றது ஸ்ரீ வைஷ்ணவம்னு சொல்றோம், இட் இஸ் ரூட்டட் இன் பிரம்மசூத்ரா உபநிஷத் அண்ட் வேதாந்தம். இதோட பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் தான் இருக்கு. அது அது ரீச் ஆனது அடியனுடைய ஒரு நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது அது சொல்லணும். இதுக்காக தான் அந்த ராமானுஜ பாஷ்யத்தை முக்கியமா எடுத்துன்றதுக்கு ஒரு ஒரு காரணம். இப்போ பொதுவா நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வச்சுக்கோங்க, அதாவது எல்லாருக்கும் எது சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவோம், எனக்கு இது இருந்தால் சந்தோஷம், எனக்கு இது இல்லைன்னா சந்தோஷம். இப்போ ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறோம், பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வேண்டாத உட்காந்தா வச்சுக்கோ, இது எழுந்து போனால் தேவைதான்னு தோன்றது, அப்போ போனால் தான் நமக்கு சந்தோஷம் ஏற்படுறது. இப்போ அது மாதிரியெல்லாம் நிறைய டிஃபரன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பொதுவாக பார்த்தா எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஞானம் தான். ஞானம்னா நாலேஜ்னு சொல்கிறோம், ஞானத்தினால தான் ஆனந்தம். இப்போ இந்த ஞானமும் ஆனந்தம் எங்கே இருக்குன்னு கேட்டால், நம்மளோட சொரூபமே ஞானமும் ஆனந்தம் தான். அவர் எசென்ஷியல், எப்படி உப்பு இருக்கு, உப்போட நேச்சரே உப்பாக இருக்கிறது தான். அதில் ஏதோ நம்ம குழிஞ்சிக்கே எடுக்க போகிறது இல்லை, மொத்த உப்புமே உப்பு தான். அது மாதிரி நம்மளுடைய சொரூபம் என்ன கேட்டீங்கன்னா, அது ஞானம் ஆனந்தம் தான். அதனாலதான் இன்ட்ரின்சிக்லி வெரி ஃபீலிங் ஹாப்பினஸ். இப்போ குழந்தைகள் வச்சுருந்தோம், சின்ன குழந்தைகள்லாம் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு. இப்போ அவைகள்லாம் வளர்ந்து பெருசாகி சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சப்பந்தான் அவைகளுக்கு ஆனந்தம் வரணும் அப்படின்னா, அப்ப சின்னதுல அவர்களுக்கு ஆனந்தம் இருக்க கூடாது. பிறந்த குட்டிகள்லாம் பாருங்க, நம்ம மனுஷாலே விட்டுருங்க, பிறந்த குட்டி என்ன ஜீவனாலும் இருக்கணும், ஆடு மாடுலாம் பார்த்தோம்னா குதிச்சு ஓடும், அப்ப அதுக்கு ஒரு ஆனந்தமானது சுவாபாவிகமா இருக்கு. இன்னும் என்ன கேட்டா, அந்த ஆனந்தமான தடைபடாம இருக்கு அந்த அந்த இதுல, அஞ்ஞானம் வரல. இப்ப வளர வளர அஞ்ஞானம் சேர்றது, அப்பதான் அந்த ஆனந்தம் தடைப்பட்டு போகுது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஞானமும் ஞானம் என்ன கேட்டா பெரிய நமக்கு தெரியாத விஷயம் நினைச்சு கூடாது. நம்ம எல்லாருக்கும் நாம இருக்கோம்னு தெரியறதோ இல்லையா? இப்ப நான் உங்களை கேட்டு, நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நான் இருக்கிறான் அவங்கள கேட்கறது இல்லை. அதே மாதிரி நீங்களும் வந்து நீங்க இருக்கிற என்ன கேட்கறது இல்லை, யாரையும் கேட்கறது இல்லை. அவாவாளுக்கு நாம இருக்கோம்ன்றது வெதர் வியர் அவேர் ஆர் நாட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிகிறது. இப்ப நான் இருக்கேன்றதுக்கு வேற யாரும் வந்து சொல்ல வேண்டாம், ஆனா நீங்க இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் இப்போ? இல்ல இப்ப நான் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இப்போ? கேக்குறேன் பாக்குறேன். அப்ப டிபெண்டன்சி ஆன் ஐ, இயர், நோஸ், சோ ஆன். அப்ப இந்த பாடி ஒரு கலெக்டிவா சொல்லணும்னா, இந்த சரீரம் இருந்தாதான் நம்மளால இப்ப மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த ஞானமானது பிரசரிக்கிறதுக்கு இந்திரியம் வந்து இந்திரியம் மூலமா ஞானம் வருது தெரிஞ்சுக்கிறது. அப்ப மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த தசையில சரீரத்தோட ஹெல்ப் தேவையா இருக்கு. அதான் நம்ம பார்க்கணும். சில பேருக்கு இந்திரியங்கள்ல சில அந்த ஞானம் ஏற்பட போறது இல்லை வாழ்க்கை. ஏன்னா அந்த சுபாவ ஞானத்துக்கு இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி சரீரம். ரெண்டு ஞானம் இருக்கு, இப்ப சொரூப ஞானம் ஒண்ணு, சுபாவ ஞானம் ஒண்ணு. முக்த தசையில ஒருத்தருக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்னா அப்ப அவருக்கு இந்த சரீரம் இல்லாமயே அந்த சுபாவ ஞானமானது கம்ப்ளீட்டா இருக்கும். இப்ப ஒரு முக்தாத்மா இங்க இருக்காருன்னு வச்சுப்போம், அவர் ஆத்மா மட்டும்தான், சரீரம் இருக்காது. பட் அவருடைய அந்த பை வெர்ச்சு ஆஃப் பீங் இண்டிபெண்டன்ட், அந்த சரீரத்தை ஹெல்ப் இல்லாமயே அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆம்னிஷியன்ஸ் கிடைக்கிறது. பட் நமக்கு இந்த சரீரத்தினுடைய ஒரு ஹெல்ப் தேவையா இருக்கு. எதுக்கு? ஞான தடையத்துக்கு. இப்ப ஞானத்தால ஆனந்தம், ஞானத்தால மோட்சம் சொன்னோம். பட் அந்த ஒரு ஞானம் ஏற்படுறதுக்கு இத்தர விஷயங்கள் நமக்கு சரீரமானது தேவைப்படுறது. இப்ப இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பாக்கணும்னா, அந்த ஞானம் எப்படி எல்லாம் ஏற்படுதுன்னு கேட்டா, முதல் நமக்கு வந்து மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பார்த்தோம்னா பிரத்யக்ஷம்னு பேர். இப்ப முன்னாடி சொன்னதுதான், அக்ஷம்னா கண்ணு இல்லாட்டி இந்திரியங்கள். பிரத்யக்ஷம்னு சொல்லிச்சு த்ரூ த சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்ப கண்ணால பாக்கணும், காதல கேட்கறோம், மூக்கால நுகர்றோம், வாயால டேஸ்ட், நாக்கால டேஸ்ட் பண்றோம், அந்த கை காலில் தொட்டு ஸ்கின்னால தொட்டு பாக்கிறோம். இப்ப இந்த அஞ்சு மீன்ஸ்னால ஞானம் ஏற்படுறது. இதுக்கு பேரு பிரத்யக்ஷ ஞானம், பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் தான் வெறும பாக்குறது மட்டும் பெர்செப்ஷன் இல்லை, எல்லா இந்திரியங்கள்னாலும் பெர்செப்ஷன் தான். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஆரம்ப இதுவே, இதுதான் பெர்செப்ஷன் தான். பட் என்ன ப்ராப்ளம் கேட்டா, இந்த பெர்செப்ஷன் வந்து இட்ஸ் நாட் த அல்டிமேட் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஏன்னா நம்மளால பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பான்னு நம்மளால எப்பயுமே தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. வி கெட் டிசீவ்டு சோ மெனி டைம்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த டைம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு காத்தாலே வந்து நான் கிழக்கு பார்க்கறோம் வச்சுருக்கோம், சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்கிறத பார்க்குறோம். அப்ப நம்ம என்ன தோன்றது, நம்ம என்னமோ பிக்சடா இருக்க மாதிரியும் சூரியன் அப்படி போயிட்டு மூவ் ஆகாமல், அதுதான் விவகாரத்தில் இருக்கு. பட் அதுதான் அது தெரியறது, இந்த வேவி பிரச்சனை சொல்றது, இல்லை ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், எழுதி ட்ரெயின் நகர்றது, நம்ம ட்ரெயின் நகர்றதால் அந்த ட்ரெயின் நகர்றதால் நம்ம சட்டுன்னு மேக்அப் பண்ண முடியல, ஏதோ ஒரு நகரது ஒன்று நிற்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு என்ன பண்ணுறது, பெர்செப்ஷன் ஆனது மிஸ்லீட் பண்ணுறது நம்ம. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னா அனுமானம் பண்ணுறது. அனுமானம் பண்ணுறது நமக்கு தெரியும், ஊகிக்கிறது. நம்ம அதை படி பண்ணிட்டு தான் இருக்கோம், ஓ இதனால தான் அப்படி சொன்னானா அன்னைக்கு, அவன் அன்னைக்கு இப்படி சொன்னாலே அது இதனால தானா, இப்படி என்ன பண்ணுறோம்னா, பிரத்யட்சமாக தெரிஞ்ச விஷயங்களை வச்சுட்டு தெரியாத விஷயங்கள் அனுமானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணமாக சொல்கிற ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, மலையில் புகையை பார்த்துட்டு நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் புகையை நெருப்பும் சேர்ந்தே இருக்கும், நெருப்பு இல்லாம புகையாது, இதெல்லாம் வச்சனங்களே இருக்கு, இதெல்லாம் அனுபவம். அப்ப நெருப்பு எல்லாம் புகையாது சொல்லமா இல்லையா? கண்டிப்பா ஏதோ இருக்கு, இல்லாட்டி இந்த விஷயம் வெளில வராதுன்னு சொல்றோம். இதெல்லாம் அனுமானம். இந்த அனுமானங்களும் நம்ம மோசத்துல என்ன பண்ணோம்னா, தப்பாதான் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா ஐயோ தப்பா நினைச்சுக்கலன்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் வச்சு நம்ம என்ன பண்றோம், உண்மையை ஆராய்ச்சி தெரிஞ்சுக்காம நம்மளே என்ன பண்றோம், முடிவு பண்ணிடுறோம். அதான் அந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யும் இருக்கணும். அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இப்போ பிரத்யக்ஷம் பார்த்தோம், இந்திரியங்களை வச்சுட்டு டைரக்ட் பெர்செப்ஷன். இப்போ உட்காண்டே இருக்கோம், ஃபுல் ரூம் அடைஞ்சிருக்கு, லெக்சர் முடிஞ்சு போயிடுது, வெளில போனால் ஒரே ஜலமாக இருக்கு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. அப்போ மழை பெஞ்ச பிரத்யக்ஷமாக தெரியல, பட் இதை வச்சுட்டு அனுமானம் பண்ணுறோம், மழை பெஞ்சிருக்கு அனுமானம் எடுத்து. இப்ப இந்த பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்றான், ஏன் ஆத்மாவே இருக்குன்னு சொல்றான். நம்ம என்ன ஆத்மா, இப்ப நான் சொன்ன ஆத்மா ஆத்மா நம்ம தெரிஞ்சிட்டு தானே, நமக்கு இன்னும் தெரியல ஐன்னு தோன்றதே தவிர அந்த ஐ தான் ஆத்மான்னு நம்பிட்டு இருக்கோம். எனக்கு யாரோ சொன்னா நான் உங்களுக்கு சொல்றது, நீ யார்கிட்ட கேட்டேன், அதனால ஆத்மான்னு வந்துச்சு எல்லாம் சொல்றா அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு எந்த அனுபவம் ஏற்படல. இப்ப சக்கரை இருக்கு, சக்கரை எப்படின்னு திதிப்பா இருக்கும், சாப்பிடவெல்லாம் கான்ஃபிடண்டா சொல்லுவா திதிப்பா தான் இருக்கும்னு, அந்த சாப்பிடாதவா திதிப்பா இருக்கும்னு சொல்றா அப்படிதான் சொல்லுங்க கூட அவன் வந்து தைரியமா திதிப்பா தான் இருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் நமக்கு இன்னும் அந்த ஆத்ம அனுபவம் ஏற்படாததுனால நம்ம வேற இந்த சரீரம் வேறன்னு சொல்றா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வர்க்கம் இருக்குன்னு சொல்றா. இப்ப இதெல்லாம் எப்படி சொல்றான்னு கேட்டா, இதுதான் சப்த ஞானம். சப்தம்னா ஒன்னு ஸ்கிரிப்சுரல் நாலேஜ், புத்தகங்களை தெரிஞ்சுக்கிறது, இல்ல தெளிவா சொல்றது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம், இல்ல அதை படிச்சு சொன்னதா சொன்னா அதை வச்சு கெடுக்கிறோமா இல்லையா. இப்ப நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒருத்தர் விளையாட்டா சொல்றது உண்டு, குழந்தை முதல்ல பிறந்து வளர்ந்துட்டு வச்சு அம்மா தான் அதுக்கு முதல்ல அந்த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டீச்சர், அம்மா சொல்றது முதல்ல கேட்கும். அம்மானா அதுல அப்பா தாத்தா பையெல்லாம் வச்சுக்கோ, அதெல்லாம் சேர்த்துக்கணும் அதுல. அப்ப அவ சொல்றதான் அதை எதிர்பார்க்கும், அதை டு ரேட்டிஃபை அம்மா தான் பார்க்கும், அம்மா நம்பிக்கைக்கு அம்மா தான் பார்க்கும் கரெக்டா தப்பான்னு கேட்கறதுக்கு. ஸ்கூல்ல சேர்றது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அம்மா கிட்டே சொல்லும், உனக்கு தெரியாது எங்க டீச்சர் சொன்னா அப்படின்னு. அப்ப அந்த சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் மூவ் ஆகுது. இப்ப அம்மா கோஸ் பிஹைண்ட் டீச்சர் கம்ஸ் இன். அப்ப டீச்சர் சொன்னதெல்லாம் வேதமாக்கா இருக்காங்க, நம்மளே சொல்லுப்போம் ஆத்துல, ஆனா எங்க மிஸ் சொன்னா அப்படின்னு சொல்லும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லும். அடுத்து கொஞ்சம் வயசாச்சு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வருவார், இல்ல இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்ப என்ன இருந்தா இந்த சென்ஸ் இந்த ட்ரஸ்ட் இருக்கணும், அது மிஸ்ஸே தானே இருக்கு நமக்கு இப்போ. அதனால யாரு சொன்னாலும் நமக்கு எடுத்துக்கூடியது இல்ல. ஆப்த வச்சனம்னு பேரு, ஆப்த வச்சனம்னா ஆப்தன்னா யாருன்னு கேட்டா பெருமாளுக்கு ஆப்தன்னு பேரு, திரும்ப ஒவ்வொரு ஆப்தன் சொல்லணும். ஆப்தன்னா யாருன்னா ஒரு விஷயத்த சொல்றதுனால அவளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் அதுல கிடையாது. ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்குறான் மயிலாப்பூர்ல, அப்ப அவன் சொல்றான், சார் இந்த இந்த இந்த கடையில மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் விற்கிறது, இந்த பொருள் வேற எங்கேயும் கிடையாது, 200 ரூபாய் கடைசி பீஸ் அதிகமா, உள்ளே 100 விஷயம் இருப்பான் நம்மகிட்ட சொல்லுவான் இது கடைசி பீஸ்மா. இப்ப உண்மையா பொய்யா நம்ம நம்பறதுக்கு நம்ம யாரும் நம்ப போறது இல்ல. இதுதான் சில பேர் நம்பதான் பாவம் வெகுலியா இருக்கவா இல்ல அவன் சொன்னா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவான். பட் ஏன் நமக்கு தெரியுது பொய்யன்னு, ஏன்னா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த சாமான விற்கிறதா அவனோட குறி. இதே பக்கத்துல ஒருத்தர் வந்திருக்கா, இல்ல சார் இங்க வாங்காதீங்க அந்த கடைக்கு போங்க அங்க சீப்பா கடைக்குன்னு சொல்றா வச்சுக்கோ, நம்ம தெரியாதவா அதை வீ கேன் பிலீவ். ஏன்னா அவளுக்கு இருந்தாலும் எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, ஏதோ வந்த ஒரு நல்லது பொண்ணு சொன்னார். அது மாதிரி இப்ப இந்த ஆப்தன்னா யாருன்னு கேட்டா ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறதுனால அவளுக்கு எந்த விதமான நஷ்டமோ லாபமோ கிடையாது. அதாவது உள்ளத உள்ளபடி சொல்றோம். அப்ப அதுக்கு சிறந்த உதாரணம் கேட்டா சாஸ்திரம் தான். சாஸ்திரம் சாஸ்திரம்னாலே சாசனா பிராயத்தை கட்டளை எடுறது இதை பண்ணு பண்ணாதன்னு எதுக்குன்னு கேட்ட நம்மளோட எதிர்க்காக தான், அதுக்கு ஒண்ணும் இல்ல. சாஸ்திரம் சொல்ற நம்ம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாததுனால சாஸ்திரத்துக்கு ஒண்ணும் குறவு இல்லை, ஃபாலோ பண்ணலன்னா அவளுக்கு தான் அந்த காலம் வரும். அப்ப இந்த மூணாவது இந்த சப்த ஞானம் சொன்னமோ ஸ்கிரிப்சுரல் நாலேஜ், அதுக்கு முதல் சொன்னு கேட்டா வேதங்கள் தான். வேதாக வேதத்தில் தர்மம் மூலம் சொல்றோம், எல்லா தர்மங்களுக்கும் மூலமானது வேதம் தான். இருந்தாலும் வேதம் வந்து அனந்தாவே வேதாகனும் சொல்றோம், நிறைய வேதங்கள் இருந்தா கூட என்ன ஆகுது கேட்டா எல்லா வேதத்தையும் எல்லாரும் அத்தியனம் பண்றது இல்லை. இன்னொன்னு அத்தியனம் பண்றதையும் நம்ம விட்டுட்டோம். அப்போ காலப்போக்கில் வேதமானது கீழிச்சு போயிட்டே இருக்கு, இப்ப இவ்வளவோ குறைஞ்சு போயிடுச்சு, நிறைய சாக்கை நிறைய சாக்கைகள் இருக்கு இப்ப எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அத்தியனம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அத்தியனம் என்ன அந்த காலத்துல லேர்னிங் பை ரோட் தான், குரு உச்சாரணம் அணு உச்சாரணம் புத்தகம்லாம் கிடையாது, குரு சொல்வார் சிஷ்யா பண்ணி சொல்வார் இதே ட்ரெடிஷன்ல வந்துட்டு இருந்தது. அடுத்து அந்த சிஷ்யனுக்கு ஒரு சிஷ்யம் கிடைக்கலன்னா அவனோட அந்த ஞானம் போயிடுது, இப்படியே போயிடுது. பட் சில ரிஷிகள் என்ன பண்ணுங்க கேட்டா அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்மரிச்சுண்டு தே ரீப்ரொடியூஸ் தோஸ் தர்மா தேர் ஓன் டெக்ஸ்ட். அதுக்குதான் ஸ்மிருதிகள்னு பேரு. ஸ்மிருதி ஸ்ருதினா ஸ்ரூயத்தை காதல கேட்கப்படுறது, ஸ்ருதினா ஸ்மிருதினான்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷிகள்லாம் அந்த வேதத்தை உள்ள அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அதை ஸ்மரிச்சுண்டு அவ பண்ணி வச்ச டெக்ஸ்ட், இதுதான் ஸ்மிருதிகள். ஸ்ருதி ஆச்சு ஸ்மிருதி ஆச்சு. அதை தவிர சில விஷயங்கள் இருக்கு, ஆகமங்கள். ஆகமங்கள்லாம் என்ன கேட்டீங்கன்னா எல்லா ஆகமங்களும் வந்து அதாவது பேரலல் ஆரிஜின், வேதத்துல ஒரு பேஸ் இருந்தா கூட தே ஆர் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் தி வேதாஸ், தே ஹேவ் எ பேரலல் ஆரிஜின். தனியாக அவைகள் வந்தது அப்ப அந்த ஆகமங்கள் என்ன பண்றது கிட்ட காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ வேதிக் ரிலிஜன் நமக்கு இப்ப இருக்குன்னு கேட்டா நமக்கு வேதிக் ரிலிஜன்லாம் இல்ல, அது ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்டேட்ல இருக்கு. இந்த ஆகமன்றது இப்ப இந்த காலத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது, அதாவது உருவ வழிபாடு அர்ச்சாமூர்த்தி சொல்றோம்னா இந்த அர்ச்சைக்கு கோவில பார்க்கக்கூடிய அந்த கோவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஆகம பாஞ்சராத்திராகம் வைகானசாகம் சைவாகமங்கள் நிறைய சாத்தா நிறைய ஆகமங்கள் இருக்கு, அவைகளும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இது. ஏன்னா அவைகளும் என்னன்னா ரிஷி புரோக்தா ரிஷிகள்னால பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்ப எப்படி இருக்கா இப்ப இந்த இன்னும் ஸ்பெசிபிக்கா நம்ம சம்பிரதாயத்துக்கு வரைச்சு விசிட்டாதீதத்துல வரைச்சு 4000 திவ்ய கிரந்தத்தையும் நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் எடுத்துக்கணும். சப்த ஞானம் பிரமாணம் பேர், பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். முதல்ல பிரத்யக்ஷ பிரமாணம் பார்த்தோம், அனுமான பிரமாணம் பார்த்தோம், மூணாவது சப்த பிரமாணம். இப்ப இதையும் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா அதுக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்துருக்கு. முதல்ல எடுத்துக்க கூடாது, தமிழ் பாஷையில இருக்கு, தமிழ்ல இருந்தா நீச்சம், வடமொழி தான் வசதி, சம்ஸ்கிருதம் தான், அதெல்லாம் நிறைய ஆர்குமெண்ட்லாம் வந்து கிடையாது. சொல்லப்பட்ட விஷயத்த பார்க்கணும். தமிழ்ல தமிழ்ன்றது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஆழ்வார்கள்லாம் வந்து வேதத்துல உபநிஷத்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவ மறிச்சு இதை சொல்லியிருக்கா. அதனால இதுவும் தயாரம் பாரு வேதாதம் சொல்லிட்டு ஒரு படி மேல அவைகள் வந்து தேர் மோர் இம்பார்ட்டன் இந்த வேதாதம் சொல்லிட்டேன். அதனால நீ கோவில்ல பாத்தீங்கன்னா முதல்ல பிரபந்தம் தெரிவிச்சுட்டு போவா, பெருமாள் அதை கேட்டு பின்னாடி போறார், பெருமாள் துரத்திருந்து வேதம் போறதுன்னு சொல்லுவார். அதாவது பெருமாள் வேதத்தை லட்சியம் பண்ணல, நீ இருக்கன்னு சொல்ற ஆழ்வார்கள் சொன்ன பிரபந்தத்தை சொல்றதுனால அந்த கேட்டுட்டு பெருமாள் போறா, பெருமாளுக்கு பின்னாடி வேதமானது அவரை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போறதுன்னு வேடிக்கா சொல்லுவான். எதுக்குன்னா அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக. இப்ப நமக்கு வரைச்சே இப்போ இந்த சப்த பிரமாணத்துல ஸ்ருதி ஸ்மிருதி ஆகம புராணங்கள் இத்திஹாச புராணங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் அப்புறமா வந்து விஷ்ணு புராணம் இத்தியாதிகள்லாம் இருக்கு, பிளஸ் பிரபந்தமும் சேர்ந்து. இப்ப இந்த சப்த பிரமாணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பெருமாள் ஒருத்தர் இருக்கார், பரமாத்மா ஒருத்தர் இருக்கு, நம்ம நம்மளும் ஆத்மா, நமக்கு என்ன சம்பந்தம் அவனுக்கு நமக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால அனுமானம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இதுக்கு அகைன்ஸ்டா சொல்ற விஷயங்கள் தான் ஜாஸ்தி. சார்வாக்கம் மதம் எடுத்துட்டோம்னா டோட்டல் அந்த மெட்டீரியல் பிலாசபி ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு மணி நேரம் கேட்டு வந்தோம்னா நமக்கே பாதி டவுட் வந்துடும், ஐயோ நம்ம எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கேட்கணும் நமக்கு கேட்கறதுக்குன்னு. ஏன்னா அவன் சொல்றது நம்ம பிரத்யக்ஷத்துக்கு இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவா சீயிங் இஸ் பிலீவிங், எனக்கு காட்டு நான் நம்புறேன். அப்ப அவன் சொல்ல பார்க்காத நம்பாதேன்றான். சரீரத்தை காட்டிலையும் ஆத்மான்றது ஒன்றுக்கு என்ன ப்ரூஃப், ப்ரூஃப் இல்லையோ. நம்ம சப்த பிரமாணம் இருக்குன்னா அதை யாரோ சொல்லிருக்கா, உனக்கு தெரியறதா, நம்பாத. இந்த சரீரம் தான் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதை நல்லா போஷிக்கணும். எப்படி கடன் வாங்க என்ன வேணா பண்ண, டோன்ட் பரிய போட்டு நினைச்சு. ஏன்னா இது போயிட்டு திருப்பி வராது. எப்படி கிடைக்கும், எப்படி கிடைச்சி எப்படி எப்படி உண்டாச்சுன்னு கேட்டா பை சான்ஸ் பஞ்சபூதங்கள் சேர்ந்தது, அதுல ஒரு ஞானம், ஞானம் ஞானம் பை சான்ஸ் அவ்வளவுதான். அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய வசதி தான் ஞானம்ன்ற. நேரத்தில் பாக்கு எல்லாம் போட்டு கலந்தா ஒரு ரெட்னஸ் வருதா இல்லையா, மருதாணி இருக்க போடாத ரெட்னஸ் வருதா இல்லையா. அது மாதிரி இந்த சரீரம் பாமாச்சு, ஞானம் அதை உண்டாருது, சரீரம் போச்சு ஞானம் போறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய இந்த வசனங்கள் தான் நம்ம இருந்துருக்கு, அது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவளுக்கு என்ன கேட்டா பிரத்யக்ஷம் தான் அவளை பிரமாணம், கண்ணால பாக்கிறதா மெய், இதெல்லாம் வந்து அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் எதிர்த்து ஸ்தாபிக்கிறதா இந்த ஸ்ருதி ஸ்ருதியினுடைய வேலைகள். இப்ப நம்மளா இதை படிச்சு புரிஞ்சுக்கலாமா கேட்டா நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு பாஷையை தெரிஞ்சுட்டு நம்மளால ஒரு டெக்ஸ்டை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகங்கள்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சொல்லிட்டு நான் மாட்டுக்கு ஒரு கோபால் இல்ல ஆரக்கல் புத்தகத்தை படிக்க வச்சுருக்கோம், எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனா அந்த லாங்குவேஜ் தெரியாது, அதனால நம்மளால அதை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதுக்கு அதை தெரிஞ்சவா கிட்ட போய் கேட்டாதான் ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும். அதனால குரு பரம்பரையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிறதுக்காக வச்சிருக்கு. இப்ப இந்த பகவத்கீதைனா என்ன அப்படின்னு கேட்டா அந்த பகவத்கீதையானது ஸ்மிருதியில வருது, ஸ்மிருதி பகவானே அதை வெளியிடுறான். இருந்தாலும் அது மகாபாரதம்ன்ற ஒரு ஒரு டெக்ஸ்டுக்குள்ள வரதுனால அதை வந்து ஸ்மிருதியை அங்கீகாரம் பண்ணி நிறைய கீதைகள் இருக்கு, ஸ்ருதி கீதை ஏகப்பட்ட கீதைகள் இருக்கு. அத பகவானுடைய கீதைன்னு சொல்றதுக்காக தான் பகவத்கீதைன்னு அதுக்கு பேர். பகவத்ன்றது பகவானுடைய சொல்றது, பகவானுடைய கீதனால பகவத்கீதை. நமக்கு தெரியும் சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா, கேட்டது வந்து அர்ஜுனன் தெரியும். இப்ப ஒரு ஒரே ஒரு மகாத்மியம், அதாவது கீதையுடைய மகாத்மத்தை சொல்லிட்டு அவன் பார்க்கலாம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால் நந்தன பார்த்தோ வத்தக துபீஹி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்துன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது அந்த புக்ல கூட இருக்கு, அந்த புத்தகத்துலயும் இருக்கு. என்னன்னு கேட்டா, தாய் பசு இருக்கு, தாய் பசு வந்து அது கிட்ட பால் இருக்கு. அந்த பாலை அது கொடுத்து சுரக்கணும் வச்சுக்கோ, ஒரு கண்ணுக்குட்டி வேணும். கண்ணுக்குட்டி இல்லாம ஏன்னா அது வந்து எமோஷனலான ஒரு இது, அந்த கண்ணுக்குட்டி இருந்தாதான் அதுக்கு அந்த பால் கொடுக்கற சுரக்கிற இது இருக்கும். அப்ப அந்த அர்ஜுனன் தான் அந்த கண்ணுக்குட்டியா பார்த்தோ வத்தகா, அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டி. பால் எதுன்னு கேட்டா அந்த சாரம், கீதா கீதை இருக்கும்னா அந்த கீதாமிருதம் தான் அந்த இதுவா இருக்கு. இப்ப இந்த சாரம்னா எங்க இருக்கு இப்போன்னு கேட்டா உபனிஷத்துல இருக்கு. உபனிஷத்து தான் என்னது, கௌஹு காவகான அது சூரல் இருக்கு. எல்லா உபனிஷத்துக்கும் பசுமாடு மாதிரி, இந்த பசுமாட்டை கறக்கறதுக்கு ஒரு ஒரு கரவக்காரன் அவன் தான் கிருஷ்ணன் கோபாலன். பார்த்துருக்காங்க ஓகே. பால் கறக்குறதுன்றது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. நம்ம இன்னைக்கு மெட்ராஸ் உட்காந்து இருக்கோம், கவர்ல பால் வருது, அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது. பால் கறக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும் முதல்ல. அந்த மாடு அந்த சொந்த பேச்சு கேட்கணும், அந்த மாட்டோட நமக்கு பழக்கம் இருக்கணும். எப்ப அந்த மாட்டை கறக்க முடியும், எப்படி அந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும்னு சொல்லணும். அப்ப அந்த பாலை கறக்கிறதுக்கு ரொம்ப லேசான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப இந்த உபநிஷத்துனா இன்னும் முரட்டு பசுக்கள், அதெல்லாம் மேய்ச்சி கறக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அது பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு கம்ப்ளீட்டா. அப்ப பகவான் என்னவா இருக்கான், நல்ல ஒரு அந்த பால்காரனா இருக்கான். இப்ப பகவான் பால்காரனா நமக்கு பாலை கொடுத்துதான் இருக்கான், எப்பயுமே நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம தான் தெரிஞ்சுட்டு இருந்துருக்கோம், நம்ம அவனை பார்த்துட்டு தான் அனுகிரகத்தை வாங்கிக்கிறது. நம்ம நமக்கு தெரியல உனக்கு கருணையே இல்லையான்னு கேட்டா அவர் எப்படி கருணை தான் இருக்காரு. நம்ம சொன்ன பேச்சு கேட்காம ஆட்டமா ஆடிட்டு அப்புறமா போய் உனக்கு கருணை இல்லையான்னு கேட்டா எப்படி அவர் இது பண்ணுவாரு. நான் தான் அப்பயோ சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அந்த வத்தன் பார்த்தனுக்காக பகவத்கீதையை அழகா சொன்ன. பார்த்தன் மட்டும் இல்ல, நம்மளாவும் பேணி வரப்போறோம், நம்ம இருந்தா இருக்கோம், ஜென்ம ஜென்மம் திருப்பி பிறந்துட்டு இருக்க போறோம். நமக்காக முன்னிட்டும் அந்த உபனிஷத்துனா உபனிஷத்துங்கிற பசுக்கள் கிட்ட அழகா அந்த இந்த பாலை கறந்து கீதைன்ற அமிர்தமா கொடுத்தார் அப்படிங்கறத இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதாவது கீதைன்றது ஒரு புதுசா சொல்லப்பட்ட கதை கிடையாது, ஏற்கனவே உபனிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல இன்னும் அழகா தெளிவா சொல்லப்பட்டதுதான் கீதைன்னு. நம்மளே சில வசனங்கள்லாம் வாசிக்கிட்டு கிளாரிங்கா அந்த சின்னாடி தெரியுது. கடவுபனிஷத்து பகவத்கீதைக்குலாம் சில ஸ்லோகங்கள்லாம் அப்படியே கூட இருக்கு, நம்மளால ஐடியா பண்ண முடியும். அதனால இப்ப இந்த கீதையை வந்து சப்த பிரமாணத்துல வந்து அந்தர்பாவம் பண்ணி இந்த கீதையும் நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். அப்ப கீதை என்ன பண்றதுன்னு கேட்டா, ஆத்மா பத்தி சொல்றோம், இதுதான் ஆத்மா தெரிஞ்சுக்கோ, இதுதான் அனாத்மா, அனாத்மானா இது ஆத்மா இல்லை. மொத்த பிரபஞ்சத்தையும் பார்த்தோம் வச்சுருந்தோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஞானத்தினால மோட்சம் சொன்னோம் முதல்ல, ஞானத்தினால மோட்சம். இப்ப எதை பத்தின ஞானம் கேட்டா, எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான் மோட்சம் கிடைக்கும். பிரிச்சு தெரிஞ்சுக்கணும், இது வேற இது வேற, இது நான் இல்ல, இப்ப நான் இல்ல, இது வேறன்னு தெரிஞ்சு சொல்லணும் வச்சுருந்தோம். முதல்ல என்ன பத்தி நீ தெரியணும், எது நான் இல்லையோ அதை பத்தி நீ தெரியணும் கிளியர் கட்டா. அப்பனா முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் மாறுது. இப்போ சரி முதல்ல தெரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு நம்ம உட்காந்து கிளாஸ் நோட் புக் பேனா இருந்தா எழுதணும் வச்சுக்கோ, இது இது என்னைக்கு முடிக்கிறது, முடிக்க முடியாது. அப்போ ஒரு ஹை லெவல்ல ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணலாம். என்ன அந்த ஹை லெவல் அப்படின்னா, மொத்த பிரபஞ்சத்தையும் உயிர் இருக்கிற வஸ்து, உயிர் இல்லாத வஸ்து, ஞானம் இருக்கிற வஸ்து, ஞானம் இல்லாத வஸ்து பிரிக்கலாம். இந்த ஹை கிளாசிபிகேஷன்லயே மொத்தத்தையும் அடைக்கலாம். ஞானம் இருக்கிற வஸ்து உயிர் சேத்தனம்னு அதுக்கு பேரு, சித்து இல்ல சேத்தனம் பேரு. என்ன அர்த்தம்னு கேட்டா, தான் இருக்கிறது தனக்கு தெரியும், மற்றவைகள் இருக்கிறதும் தனக்கு தெரியும் வச்சுக்கலாம். எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு கிடையாது, பட் அந்த அந்த ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ தான் இருக்கிறது தனக்கு தெரியும், பட் மற்ற விஷயங்கள் இருக்கு தனக்கு தெரியும். ஸோ தனக்கு உண்டான சுகதுக்காதிகள்லாம் இருக்கு. நம்ம சனாதன தர்மத்தில் தான் எல்லா ஜீவன்களுக்கும் அறிவு இருக்குன்னு ஒத்துருக்கோம். எறும்பு கூட ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அதாவது உட்காந்து ஒண்ணுமே வேண்டாம், உட்காந்து அப்படி இந்த இயற்கையை வேடிக்கை பார்த்துருந்தாலும் நமக்கு நிறைய ஞானம் ஏற்படுத்தும். ஒரு சின்ன எறும்பு கூட அவ்வளோ அறிவு இருக்கு, எது எது இனிக்கும், எதை போய் சாப்பிடலாம், எங்க வாசனை கொண்டு போறது, தடுத்து பாருங்க கடிக்கும், என்ன தடுக்கிறியா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு எல்லா இதுவும் இருக்கு, பட் லிமிட்டட் பை இட்ஸ் பாடி. சின்ன உடம்பா இருக்கிறதுனால அதுக்கு சின்ன விதமா இருக்கு, நம்ம வளர்ந்துருக்கிறது ஞானம் அதிகமா இருக்கு. அப்ப எல்லா சேத்தனம் சொன்னோம், அப்ப சேத்தனம் இல்லாதது அச்சேத்தனம், ரெண்டாவது பிரிச்சாச்சு. இப்ப இந்த சேத்தனமும் அச்சேதனமும் கலந்ததுதான் அச்சேதனம்னா என்னமோ எங்கேயோ தள்ளி இருக்குன்னு நினைச்சு பண்ணா, இந்த சரீரமே அச்சேதனம் சொல்றது சாஸ்திரம். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவானது சேத்தனம், சரீரமானது அச்சேத்தனம். இப்ப இந்த சேத்தன வஸ்துவானது இட் பெர்வேட்ஸ் த என்டையர் பாடி. நான் ஞானம் இருக்கு, உடம்பு முழுக்க இருக்கு, அதனால அதுக்கு ஆத்மானே பேரு, ஆத்மவதி ஃபுல்லா அது ஸ்ப்ரெட்டா இருக்கு. இப்ப நான் பேசிட்டே இருக்க வச்சுக்கோங்க, எறும்பு கடிக்கிறது காலைனா எனக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா ஞானமானது உடம்பு முழுக்க இருக்கு, எப்படி தெரிய போடுது. பிளஸ் அந்த ஞானத்தை ஏற்படுத்துற அந்த தொகைந்திரியம் சொல்லுவோம், தோல் இருக்கு இல்லையா, அதுவும் அங்க இருக்கு. ஒருத்தர் உடனே கேள்வி காலையில சுகர் வந்த வேலைக்கு காலை உணர்ச்சி இல்லைன்னு சொல்லலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஞானத்தை ஏற்படுத்துற அந்த அது இந்திரியம் அங்க இல்ல, அதனாலதான் இல்லையே தவிர அவருக்கு ஞானம் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் நம்ம இதுல இப்ப சயின்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ணிருந்து கையை கட் பண்ணி தான் சொல்றான். இருந்தாலும் அவளுக்கு அந்த இடத்துல அந்த உணர்வு இருந்துருக்கு. அதனால இப்ப என்ன கேட்டா, இந்த சேத்தன வஸ்துவானது அச்சேத்தன வஸ்துக்குள்ள உட்கார்ந்துருக்கும். சேத்தனமாச்சு அச்சேத்தனமாச்சு இந்த ரெண்டு போருமே ஒரு சாஸ்திரம் சொல்றது. இந்த ரெண்டே போரும் ஈஸ்வரன் தேவையில்லை. ஏன்னா இப்ப இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு போர்ஸ் ஒண்ணுமா இல்லையா, அந்த ஈஸ்வரன் எல்லாம் வேண்டாம். இந்த ரெண்டே போரும் இந்த அச்சேத்தன வஸ்துக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டின்னு கேட்டா அதுவே இயங்கிக்கும், அதுவே இயங்கிக்கும், அதுவே உண்டாகும், அதுவே அழியும், அதுவே இயங்கிக்கும். இப்படி சொல்லிட்டா எதுக்கு காட் ஒருத்தரை ஒத்துக்கணும்? இப்ப காடோட வேலை என்ன? இப்போ காடை ஒத்துட்டோம்னா இந்த அச்சேத்தன வஸ்துவை உண்டாக்கி அதை மெயின்டைன் பண்ணி அது திருப்பி இந்த பிரளயத்துக்கு போச்சே பாத்துக்கிட்டு ஒருத்தர் போனோம். அந்த வேலையை இதே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்ப காடு தேவையில்லைன்றது அவளோட வாதம். பட் வேதாந்தம் அது சொல்லல, சித்து அச்சித்து ஈஸ்வரன் ஒருத்தனை ஒத்துக்கிறோம். அந்த ஈஸ்வரன் தான் என்ன பண்றான்னு கேட்டா இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கறது பிரிக்கிறது மெயின்டைன் பண்ற வேலை என்ன பார்த்துட்டான். அவன் தான் அந்த காட். அவன் வந்து மொத்த விஷயத்துலயும் பரவி இருக்கான். இப்ப பரவி இல்லாட்டி என்ன ஆகும்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப நம்ம கம்பெனிஸ் எல்லாம் பாக்குறோம், ஏன் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த மேனேஜரோ இல்லை இவனோ ஒருத்தன் அவனோட ரூல்ஸ் எல்லாம் போட்டு போலாம், பட் பிசிக்கலி ஹி இஸ் நாட் தேர் எவ்ரிவேர். சிசிடிவி கேமராவோட ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் அதே உட்காந்து பாக்குறது 24/7 நடந்து முடிஞ்ச அப்புறம் போட்டு வீட்லயே பாக்குறவங்க உய்ய யார் எல்லாத்தையும் இவனை லைவா பாக்குறது. பட் பகவான் அப்படி இல்லை, அதனாலதான் அவன் எல்லா விஷயங்களும் இருக்கான். அப்பதான் அதை எல்லாத்தையும் தரிக்க முடியும். முதல்ல எல்லாத்தையும் ஒரு விஷயத்த தரிக்கிறதுன்னு வச்சிருக்கோம். இப்ப தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமான்னு கேட்டா அந்த நெய் தொன்னையில இருக்கிறதுக்கு தான் அதுக்கு ஆதாரமா இருக்க முடியும். அப்ப எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருந்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தை தாங்கிறது. இந்த மொமெண்ட் இட் லீவ் என்ன ஆறுது, இது விழுந்துடுது, நம்ம கண்ட்ரோல் இல்லை. இப்ப சித்து அச்சித்து ஈஸ்வர் இந்த சொரூபத்தெல்லாம் சித்துனா என்ன, அச்சித்துனா என்ன, ஈஸ்வரன்னா யாரு, இதெல்லாம் சொல்ல வரக்கூடிய ஒரு சக்தி தான் வந்து பகவத்கீதை. அப்ப எப்படி இந்த சேத்தனனுக்கு பவுண்டா இருக்கான், அதாவது பத்த தசையில இருக்கான், இந்த அச்சித்தோட ஒண்ணு கண் நம்ம எல்லாம் கலந்து இருக்கோம், நமக்கு தெரியல. இப்ப இவ்வளவுதான் நம்ம பகவத்கீதையோ உபனிஷத்தோ கேட்டாலும் அவன் திரும்பி ஆத்துக்கு போற வகையில நான் கேட்டா நம்ம சரீரம் தான் சொல்ல போறோம். எனக்கு எனக்குன்னு சொல்லி நமக்கு என்ன பண்றோம், திருப்பி கோபாக்கிற சரீரம் அப்படின்னா பத்த தசையில இருந்துருக்கோம். அப்ப எது பத்த தசை, எப்படி மோட்சத்தை அடையலாம், மோட்சம் தான் என்னன்ற மாதிரி விஷயங்களை சொல்லவர்தான் அந்த கீதா சாஸ்திரமானது. இதுக்கு எல்லாரும் நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா, சங்கர பாஷ்யம் இருக்கு, மத்துவ சம்பிரதாயம் பாஷ்யம் பண்ணிருக்கா, சமாஜ பாஷ்யம் பண்ணிருக்கா, எல்லாமே இருக்கு. இதுல மொத்தமா வந்து 70 ஸ்லோகங்கள் இருக்கு, 700. பெரும்பாலும் இந்த ஸ்ரீமதஸ்தால் அத்வைத துவைத விஹிதா துவைத இவா ஒத்துக்கிறதுக்கு 70 ஸ்லோகம் தான். இதுக்கு மேல ஸ்லோகங்கள் இருந்ததுன்னா அவைகள் வந்து இடைச்செருகல்கள், யாரோ போற போக்குல அதை இன்சர்ட் பண்றாங்கன்னு இதை ஒத்துக்கிறது இல்லை. அதனாலதான் முக்கியமா கடையில புத்தகம் வாங்கி படிக்கூடாது காரணம் இதுதான். ஏன்னா இப்போ 700 ஸ்லோகங்களும் யாரோ ஒருத்தர் பார்த்து இதுதான் கீதைன்னு சொல்லணுமா வேணாமா, நமக்கு கீதையே தெரியாது. நிறைய பேர் என்ன பண்றோம், சரி பகவத்கீதை படிக்கலாம்னு சொல்லி இங்க ராமகிருஷ்ண மடத்துல இங்க புத்தகத்தை வாங்குறோம் வச்சுக்கோங்க. ராமகிருஷ்ண மடம் பேசுறா, ஏன்னா இந்த புத்தகம் எல்லாம் வாங்க போறோம், அதனால அதை நீங்க யோசிக்க வேண்டாம். உதாரணத்துக்காக சொன்னேன், இங்க போய் வாங்குறோம் வச்சுக்கோங்க. அவ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு சேனல் பார்த்து அப்ப நம்ம வாங்கக்கூடிய புத்தகங்கள்ல 19 சாப்டர் கூட இருக்கலாம். 18 அத்தியாயம் தான் கீதை, நமக்கு தெரியுமே முதல்ல 18 அத்தியாயம் தான் கீதைன்னு. இப்ப கீதையை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா வாங்குற புத்தகத்துல இது கீதை ஸ்லோகமா இல்லையா நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத பட்சத்துல புத்தகத்தை வாங்கினா அதுதான் கீதை நமக்கு. அதுக்கு மேல டிரான்ஸ்லேஷன், ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அவள் தெரிஞ்சதவா எழுதிட்டு இருக்கா. சில பேர் பரம்பரை வந்து எழுதுறா, சில பேர் போற போக்குல கேட்க நான் எதாவது அனுபவிச்சேன்னு எழுதிட்டு போறா சொன்னோம். அதனால அந்த என்ன அர்த்தம் கேட்டா, நமக்கே முதல்ல அந்த சப்த பிரமாணம் ரொம்ப ரிஸ்கி. முதல்ல அது ஒரிஜினலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு குருமுகமா வந்தாதான் தெரியும் முதல். ரெண்டாவது டைப்பிங் மிஸ்டேக் ஏகப்பட்டது இருக்கும். நம்மளா அர்த்தம் பண்றதுக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்னா, சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் வச்சுருக்கோம், எங்க சந்திப்பு இருக்கிற முதல்ல இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம், இதெல்லாம் அர்த்தங்களா போயிடும். அதனால பெரியவாலாம் பார்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய வியாக்கியானங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கீதைக்கு இங்கே ராமானுஜர் வந்து பாஷ்யம் இருக்கார். அந்த பாஷ்யத்துக்கு மேலே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்பரிய சந்திரிக்கான ஒரு வால்யூம்னஸ் ஒரு கமெண்ட்ரி. வால்யூம்னஸ்னா என்னன்னு கேட்டால், இப்போ இன்னைக்கு நமக்கு கூகுள்னு ஒரு பெரிய வரம் இருக்கு, வரப்பிரசாதம். ஏதாவது தெரியலன்னு வச்சுக்கோ, கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோ வந்துடும். அதாவது சர்ச் பண்ணுறதே ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டிவிட்டி. எல்லாரும் முதல் வேர்டை போட்டு தேடிட்டு இல்லைன்னு விட்டுவா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் எங்கேருந்தா வேர்டு போட்டு தேடலாம், கடைசி வேர்டு போடலாம், எப்படிலாம் போட்டு தேடலாம். அப்போ கூகுள் அதை எடுத்து கொடுக்குறது. இப்போ மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் தேடணும் வச்சுக்கோ, நம்மளா தேட ஆரம்பிச்சோம் புத்தகத்தை பார்த்து எங்கே தேடி முடிக்கிறது. இப்போ இந்த சாஸ்திர சந்திரிகா நீங்கள் எடுத்து கோத்து பண்ணீங்கன்னா, அதில் சுவாமி தேசியம் காட்டுக்கு பிரமாணங்கள் பற்றி வச்சுருக்கோம். நீங்கள் 100 புத்தகம் ரெஃபர் பண்ணிருக்கேன், ஒரு ஒரு புத்தகமும் விட்டால் இப்போ மகாபாரதம் வந்து 100,000 ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணு புராணம் வந்து கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகம் மேலே வச்சுக்கோ, ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகம், 24,000 ஸ்லோகம். இவ்வளோ டெக்ஸ்டை படித்து ஒருத்தர் அந்த காலத்தில் 1000 வருஷம் 79 வருஷத்துக்கு முன்னாடி கோட் பண்ணிருக்காருன்னு சொன்னால், அப்போ அவரோட ஜீனியஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இதுவரை வேத இத்திஹாசம் இவ்வளோ விஷயங்கள், உபநிஷத்து அவ்வளோலாம் அந்த காலத்தில் பரிசிரமப்பட்டு அந்த டெக்ஸ்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகன்னா, நம்ம அட்லீஸ்ட் நம்ம லைஃப்ல ஒரு தடவை வாசிக்கணும். இதுதான் நம்ம அவருக்கு பண்ற முக்கியமான ஒரு கிராட்டிடியூட். தவிர கோவிலுக்கு போறோம், சேவிக்கிறோம், இதெல்லாம் அதுவும் பண்ணணும். அதுக்காக நான் அப்பா சொல்ல வரல, அந்த விக்கிரகத்துக்கு நம்ம வந்து ஒரு சுவர்ண இது சமர்ப்பிக்கிறோம், எல்லாம் பண்ண வேண்டியதுதான். ஆனா அதை காட்டிலும் அவளுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படும்னா, அந்த சம்ஸ்கிருத மொழியை படிச்சு நம்ம அவ எழுதிக்க டெக்ஸ்ட ஒரு தடவை வாசிச்சாலும் அவளுக்கு இருக்கும். அதுதான் அவளுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய உபகாரம். அப்போ இப்போ இந்த தாத்ரே சந்திரிக்கன்ற ஒரு கமெண்ட்ரியானது ராமாஜர் எழுதின பாஷ்யத்துக்கு மேலே பாஷ்யம்னா என்ன பண்ணு கேட்டால், அந்த கீதையோட சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். முதல்ல இருக்குன்னு வச்சுக்கணும், திருதராஷ்டிர உபவாச்சம் என்ன என்ன கான்டெக்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவர் சொன்னதை வச்சுட்டு அவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவார், ராமானுஜர் ஏன் இப்படி சொல்லியிருக்கார், ஏன் இப்படி சொல்லலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் விசாரணை பண்ணுவார். அதுக்கு பேர் தான் தாத்ரே சந்திரிக்கை. இந்த கீதையானது பீஷ்ம பருவம், நிறைய பருவங்கள் இருக்கு. அந்த பீஷ்ம பருவத்தில் வருது. இதில் 18 சாப்டர் இருக்கு, 6 பிரிக்கிறார். முதல் 6, 2 3 6 பிரிக்கிச்சு. முதல் 6 என்ன சொல்ல வருதுன்னு கேட்டால், கர்மயோகம் ஞான யோகம். பின்னாடி இல்லாத டெஃபினேஷன்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். சம்ஸ்கிருத வசனம் சொல்வா, ரெண்டு விஷயம் பகுதா ஸ்ரோத்தவியம் பகுப்பியா ஸ்ரோத்தவியம் சொல்லுவோம். பகுதா ஸ்ரோத்தவியம் பகுப்பியா ஸ்ரோத்தவியம். ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னா தெரியணும் வச்சுக்கோம், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேர்ட்டையும் கேட்கணும், இல்லை ஒருத்தருக்கும் நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேர்ட்டு கேட்கணும். அப்போ தான் என்ன இருந்து கேட்டால் அது சிமெண்ட் ஆகுது மனசில். அது வரைக்கும் ஒரு ஹேவியாக இருந்தே இருக்கும், இல்லை கேட்டிருக்கேன் தெரியல. இன்னொரு வச்சனம் சொல்லுவாங்க, ஞானமானது எப்போ பரிபூர்ணமாகன்றதுக்கு, ஆச்சாரியார் பாத மாதத்தே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு ஆச்சாரியார் பாத மாதத்தே. நம்ம ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கணும் வச்சுருந்தோம், ஒரு 25% தான் நம்மளால் கிரகிக்க, அவரால் நம்ம போய் ஏற்ற முடியும். அது அவருடைய தோஷம் இல்லை, நம்ம தோஷம். ஏன்னா ஒரு நேரம் உட்கார வச்சுருக்கோம், 10 நிமிஷம் தூக்கத்தில் போயிடுறது, 10 நிமிஷம் சிந்தனையில் போயிடுறது, எவ்வளோ விசாரம் இருக்குது, கதவை பூட்டணுமா இல்லையா, காரை வாசல் வச்சுன்னா பூட்டணுமா இல்லையா, எவ்வளோ விசாரங்கள் இருக்குது. அப்போ அந்த ஒரு மணி நேரம் போராடுறோம்னா ஒரு 25% உள்ளே போடுது. அக்கா மிச்சம் 25% பாதம் சிஷ்ய சுமேதையா, சிஷ்யனுடைய புத்தகத்தில் சொன்னோம், அவனே என்ன பண்ணுவான், வாக்கியாரை சொல்லதிலேயே சில அனுமானம் பண்ணி கூட தெரிஞ்சுப்பான். ஓ இதை சொன்னால் இதையும் சொன்னா மாதிரி இப்படிலாம் சில தெரிஞ்சுக்கான். 25% மிச்ச 25% வந்து பாதம் சத்பிரம்மச்சாரித்யா டிஸ்கஸ் பண்ணுறது. சாஸ்திரமானது எப்பயுமே 1 பாயிண்ட் கிடையாது, சொன்னால் கேட்கணும்னு நம்ம மதத்தில் கிடையாது. க்வெஸ்சன் பண்ணக்கூடாதுன்னா கிடையவே கிடையாது. வி கேன் க்வெஸ்சன் பட் வி ஷுட் ஹேவ் சம் டிக்னிட்டி இன் க்வெஸ்சனிங். அதாவது நமக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். குருவை போய் கேள்வி கேட்கணும் நம்ம சொல்லவே இல்லை யாருமே. குருவை போய் நல்லா கேள்வி கேட்கலாம் எனக்கு புரியல என்ன, பட் இது புரிஞ்சாதான் அடுத்தது புரிஞ்சுக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த புரியறது இருக்கு பாருங்க, இட் இஸ் டிபெண்ட் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். பசங்களுக்கு நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, போய் அஞ்சு வயசு கேள்வி எதிராக வச்சுருக்கோம் நம்ம சொல்றோமா காரணத்தை, வேற ஏதோ காரணத்தை சொல்றோம். ஏன்னா உண்மையான காரணத்தை சொன்னா அதுக்கு புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் கிடையாது. அப்ப அந்த குழந்தை இல்லாட்டி காரணத்தை சொன்னாதான் அடுத்து பண்ணுவேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நடி கொடுப்போம் உங்க அப்ப வேலையை பண்ணு. அதேதான் நமக்கும் பாதம் சப்ரம்மச்சாரித்யம் என்னன்னா டிஸ்கஸ் பண்ணணும் போயிட்டு. குரு கிட்ட போய் கேட்கலாம், இது எனக்கு புரியல திருப்பி சொல்லுங்கோ, இல்ல சகப்பாடு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு மேல பாதம் காலக்கிரமையினச்ச சிலதெல்லாம் கால காலத்தாலதான் அது நமக்கு புரியுமே. இதுதானா அது நம்மளே தோன்றதா இல்லையா, ஒரு நாள் தெரியல இவ்வளவு நாள் தெரியாம யோசிச்சிருந்தேன், இதுதானா அது தோன்றது. அப்ப இத்தனை நாள தெரியாததுக்கு காலமே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதுதான் அது. அப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே இதுதான் கதி. சாதாரணமா இருந்தா கூட ஒரு மொபைல் போன்லயே கூட இருக்கட்டும், ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கு, இதுதானா அது நமக்கு தெரியுதுன்னா. ஆனா பாருங்க தெரிஞ்சப்ப நம்ம சந்தோஷம் தான் ஏற்படுறது. அது என்ன அந்த ஞானத்தினால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு சந்தோஷம் இருக்கிறது. அப்ப இதுல இதுக்கு வரைச்சு அதே மாதிரி தான், நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய வாட்டி படிக்கணும், திருப்பி திருப்பி கேட்கறதுனால அந்த விஷயமாவது உள்ளுக்குள்ள போய் நல்லா தீர்மானம் வரும். முதல் ஆறு அத்தியாயங்கள் வந்து கர்மயோகத்தை பத்தி ஞானயோகத்தை பத்தி பேசுறது. அடுத்த ஆறு அத்தியாயங்கள் செகண்ட் லாட் வந்து பக்தி யோகத்தை பத்தி பேசுறது. மிச்ச ஆறு வந்து இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி ரீஇன்போர்ஸ் பண்றது. முதல் ரெண்டு பன்னெண்டுல சில விட்டு போன விஷயங்களை வந்து நல்லா விசாரிச்சு சொல்றது. இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் சித்து அச்சித் ஈஸ்வரன் சொரூப விஷயங்கள் நல்லா அது பின்னாடி சொல்றது. ஸோ ஆக்சுவலா பன்னெண்டுலயே விஷயம் தெரிஞ்சு போயிடுறது என்னன்னு. இருந்தாலும் அந்த பதிமூணுலேருந்து பதினெட்டுல வந்து நல்லா அதை போட்டு ஸ்திரமா திருடீகரணம் பண்றது இந்த பதிமூணுலேருந்து பதினெட்டு அத்தியாயங்கள். மோட்சத்தை எடுத்து கொடுக்கும் கேட்டா ரெண்டு வழி, ஒன்னு வந்து பக்தி யோகம், இன்னொன்னு பிரபத்தி யோகம். பக்தி பிரபத்தி இது வந்து இந்த சம்பிரதாயத்தை ஸ்பெசிபிக்கா. பக்தி யோகம் என்னன்னு கேட்டா இந்த அஷ்டாங்க யோகத்தை உள்ளடக்கிய பக்தி யோகம். யோகா பத்தி விஷயம் சொல்றேன் தப்பா இருக்காதீங்க. இன்னைக்கு என்னன்னா யோகானா எல்லாரும் யோகான்றது என்ன கேட்டீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் த பாடி, இட் டஸ் நாட் எண்ட் வித் த பாடி இட் செல்ஃப். நம்ம எந்த கரெக்ஷன் நமக்கு ஏற்படுத்தினாலும் டைரக்டா மனசோ ஆத்மா டச் பண்ண முடியாது. முதல்ல சரீரத்துக்கு சேஞ்சை ஏற்படுத்திட்டு தான் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மனசு அப்புறம் தான் அங்கே போக முடியும், அப்பதான் சமாதி ஏற்படும். பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே பிசிக்கலாக இருந்து போயிடுறது, அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்றது இல்லை. பிசிக்கல் பார்ட் வந்து முதல் மூணு தான், யம நியம ஆசனை பிராணாயாமத்திலேருந்து அடுத்த தேதி போயிடுவோம் நம்ம. அந்த யம நியம இத்தியாதிகளும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு மனசுக்குன்னு பிரிச்சிருக்கல், அது படிப்படியா போய் கடத்தில் எல்லா இந்திரியங்களையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அப்புறம் தான் அந்த சமாதி நிலைக்கு போக முடியும். பட் இந்த வெறும் யோகா பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா இத்தியாதிகள்ல ஒரு பேர் யோகா, அதாவது சமாதினா எதோட கிட்டாச்சுங்கோ ஒரு கிளாரிட்டி இல்லை, ஆத்மாவோட சமாதி, ஆத்மாவோட சமாதினா ஸ்வரூபே அவஸ்தானம் அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்வரூபத்தையே நிலைச்சி இருக்கிறது. அப்பனா நம்ம இப்ப அந்த ஸ்வரூபத்தை இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஜலத்துக்கு சுவாவிகமா என்ன கீழே போறதுதான், இப்ப நீங்க ஜலத்தை பிடிச்சி வச்சுட்டு வச்சுக்க ஒரு இதுல அது எப்பயுமே ட்ரை பண்ணே இருக்கும், அங்க போறதுக்கு டேம் எல்லாம் கட்டி வச்சு உடஞ்சி போறது. ஏன்னா ஜலத்துல சுவாவம் கீழே போறதுதான். அது மாதிரி இப்ப நம்ம நமக்கு ஒரு எசென்சியல் நேச்சர் இருக்கும், அந்த நேச்சர்ல இருக்கிறதான் யோகா. இப்ப நம்ம அதுல இல்லைன்னு அர்த்தம். அதை நோக்கி பண்ணக்கூடிய சில இந்த பிரயத்னங்கள் தான் அஷ்டாங்க யோகத்துல வச்சிருக்கோம். பட் இந்த இஷ்டாதீதத்துல இந்த பக்தி யோகாவானது இந்த அஷ்டாங்க யோகத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டா ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் சேர்றதுதான் அந்த சமாதி. ஆத்மா ஆத்மாவோட சேர்றதுனா இல்ல, ஜீவாத்மாவானது பரமாவோட பரமாத்மாவோட போய் சேர்றதுதான் சமாதி, அதான் யோகம். அது இந்த பக்தி யோகம் அதுக்கு பேரு. அதுல பக்தி தான் பிரதானம். பக்தினா என்னன்னா பார்க்க போறோம், சொல்ல போறேன். பட் இந்த பக்தி யோகத்தை பக்தி யோகத்துக்கு மோட்சத்துக்கு ஒரு வழி. இந்த பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லலாம் பெரும்பாலும் யாரும் பக்தி யோகம் பண்றது இல்லை, ஏன்னா பண்ணவும் முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். அது ட்ரை வர்ணிக்காலில் புருஷாளுக்கு மட்டும்தான் அதிகாரம்னு இருந்திருக்கு. அப்ப வேதாதீனம் பண்ணி கிரமமா எல்லாத்தையும் பண்ணி அந்த கர்மயோகத்தை எல்லாம் பண்ணணும். வேதத்துல சொன்ன கர்மா இன்னைக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. கர்மயோகம்னா நான் வந்து கர்மயோகம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டு இருந்தா வச்சுக்கோ, அதெல்லாம் கர்மயோகமே இல்ல. நீதியில சொன்ன கர்மயோகம் வேற, உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு உண்டான கர்மாவை நீ பண்ண சொல்லிக்கிறது வேற. நம்மளா ஒரு காரியத்தை பண்ண கர்மயோகம் பண்ணா அதெல்லாம் கர்மயோகம் கிடையாது. ஆனா காரியயோகம் வச்சுக்கலாம், அதுதான் நம்மளா இருக்கு இந்த காரியம். அப்ப நம்ம தெரியாம சொல்லிட்டு இருக்கோம் கர்மயோகம் கேட்டா. கீதை பிரகாரம் வர்ணாசிரம தர்மத்துக்கு உண்டான கர்மாவை வந்து வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, ஒன்னு வந்து பூர்வ பாகம் உத்தர பாகம், பூர்வ காண்டம் உத்தர காண்டம். இந்த பூர்வ காண்டம் முழுக்க என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க ரிச்சுவல்ஸ் பத்தி தான், ரிச்சுவல்ஸ் பத்தி தான் அந்த பூர்வ காண்டம் முழுக்க இருக்கு. எது ஒன்னாலும் சொல்யூஷன் வந்து வேதம் தான். சொர்க்கத்துக்கு போனோமா ஒரு யாகத்தை பண்ணு விதிக்கும், சொர்க்க காமம் இதயத்தை, வேற வழியெல்லாம் கிடையாது. இங்க இப்ப விசா டிக்கெட் எல்லாம் வாங்கி போக முடியாது. யாகம் பண்ணா சொர்க்கம், புத்திரகாமேஷ் யாகம் பண்ணு புத்தனம் பிறப்பான், இல்ல ஆயுள் ஆரோக்கியம் வேணும் இந்த யாகத்தை பண்ணு, இப்படி ஒவ்வொருத்துக்கும் யாகத்தை விதிச்சிருக்கு. அதுதான் கர்மா. இப்ப இதெல்லாம் காமிய கர்மான்னு பேரு, பலன் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய கர்மாசல். இது வந்து ஆப்ஷனல். எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு வச்சுக்கோ, நான் அந்த சொர்க்கத்துக்கு இதனை யாகம் பண்ண அவசியமே இல்லை, யாரும் இது பண்ண போறது இல்லை. பட் நித்திய கர்மான்னு இருக்கு. நித்திய கர்மா என்னன்னா மழை பெய்யறதோ வெயில் அடிக்கிறதோ அதை பண்ணியே ஆகணும். அதுல ஆரம்பம் தான் சந்தியா வந்தனம். இன்னைக்கு சந்தியாவனம் பண்றதே நமக்கு பெரும்பாடா இருக்கு, பண்ணவாலாமே பெரிய ஆச்சாரம் நமக்கு தெரியும் தெரியல. ஏன்னா அது வெறும் சந்தியாவந்தனமானது அந்த நித்திய கர்மாவில இருக்கக்கூடிய பேசிக் கர்மம். அதுக்கடுத்து அக்னிஹோத்ராதிகாரிகள் இருக்கு. இந்த நித்திய கர்மாலாம் டெய்லி பண்ணியாகணும். இதெல்லாம் கர்மயோகத்துல வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து நைமித்திக கர்மம். நைமித்திக கர்மம் ஒரு நிமித்தத்தை பொருட்டு தர்ப்பணங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை தினம் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, இப்படி இருந்தா அதை பண்ணணும்னு நினைச்சிருக்கு. அதெல்லாம் இந்த நைமித்திக கர்மம், நிமித்த நைமித்திக. இந்த நித்திய நைமித்திக இது மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கர்மயோகத்துல சொல்லப்பட்ட விஷயமே. அது தவிர நம்மளாம் இன்னைக்கு கால வருஷத்தினால இருப்ப எடுத்துட்ட காரியத்துக்கெல்லாம் சொல்றது நாட் அப்ராப்ரியேட், பட் சொல்றதுனால தப்பு இல்லை. அது இன்னைக்கு அதுதான் வேற வழி இல்லாம எடுத்துட்டு இருக்கோம், அதை அப்படி பண்ணிட்டு போலாம்தான். பட் வியட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கர்மயோகா இருக்கு ஆக்சுவலி. இப்ப ஞான யோகம் என்னன்னு கேட்டா, ஞான யோகம்ன்றது அந்த ஸ்வரூபம் சொல்ல முதல்ல இப்ப நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொன்னோம் போதுமே. அப்படின்னா அதுலயும் ஆத்ம ஞானம் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். நம்ம இருக்கோம் தெரியறதா இல்லையா, அதான் ஆத்ம ஞானம்னா. அது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். நமக்கு தெரிஞ்சது இருக்கோ, அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது ஆத்மா ஒரு சுபாவம், ஒரு குணம். சத்தியம் ஞானம் அனந்தம் தான் சொல்ல என்னன்னு கேட்டேன்னா, இருத்தல்றது அது ஒரு சுபாவம், எப்படி இருந்துட்டே இருக்கும், இட் கேன் பி டிஸ்ட்ராய்ட், கான்ஸ்டன்டா இருந்து இருக்கும். அப்ப நமக்கு தெரியுது இருந்துட்டு போய் இருந்துட்டு இருக்கோம்னு. அப்ப நமக்கு என்ன தெரியுதுனா ஒரு டிப் ஒரு பார்ட் தான் தெரியுது, பட் ஆக்சுவல் தெரிஞ்சு நமக்கு தெரியல. அந்த ஸ்வரூபத்திலேயே போக்கஸ்டா இருக்கிறது தான் ஞான யோகம். நான் ஆத்மா, நான் இது இல்லை இது இல்லை இது இல்லை, கான்ஸ்டன்ட் மரணம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்மயோகத்தை காட்டி ஞான யோகம் ரொம்ப கஷ்டம். அதுதான் பகவான் சொல்ல போற, நீ கர்மயோகமே பண்ணுன்னு சொல்ல போற, ஞான யோகம் வேண்டாம். ஏன்னா விழுந்தா நீ நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கா, நான் வந்து ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு ஞான யோகம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்துல மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்னா ஞான யோகத்தை சஸ்டெயின் பண்றது கஷ்டம். அதனால பகவான் கர்மயோகமே பண்ணதான் பெட்டர் அப்படிங்கிறது. கர்மயோகத்துல விழ முடியாது, விழுந்தாலும் அடிபடாது, அந்த பலனை விட்டு போகாது. பட் ஞான யோகத்துல போய் விழுந்துட்டா இந்த கேட்டர் எக்ஸ்டன். இப்ப இந்த கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி அப்புறம் தான் பக்தி யோகத்துக்கே போக முடியும். முதலே கஷ்டம் கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் பழுக்க செய்யதான் மோட்சமானது சித்திக்கிறது. சோ பக்தி யோகமானது இதுதான். இதை விவரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய இதில் பார்க்க போறோம். சரி சார், பக்தி யோகம் தான் பண்ணலையே, பெரிய கீதையை படிக்கிறது கேட்கலாம். அப்படி இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்கள் சொல்றது, மாரல் வேல்யூ சொல்றது இதுல. இல்ல பாஷ்யக்காரருடைய கமெண்ட்ல இந்த சைக்காலஜி ஆஃப் சொல்றதுன்னு சொல்றாரு. கோபம்னா என்ன, ஆசை என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். பக்தி யோகம் சொன்னோம். இன்னொன்று பிரபத்தி. பிரபத்தி தான் வந்து சரணாகதி பண்றது. என்னால பக்தி யோகம் பண்ண முடியாது, பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை, என்னன்னு மோட்சம் வேணும். அப்ப அந்த ஸ்தானத்தில் நீயே இருந்து எனக்கு பண்ணி கொடுன்னு போய் பகவான் கிட்ட சரணாகதி பண்றதா அந்த பிரபத்தின்னு பேரு. அதுக்கு சடங்க யோகம்னு பேரு. அதுக்கு ஆறு அங்கம் இருக்கு, அது நம்ம விவரிக்கல. சபத்தி ஒரு மார்க்கம், அதை ஈஸின்னு கிடையாது, அதுவும் சமம்தான். ஏன்னா மகாவிஸ்வாசம் தேவைப்படுறது. இந்த மகாவிஸ்வாசம் இல்லாட்டி சபத்தி படிக்காதுன்னு சொல்லுவோம், டிலே ஆகும்னு சொல்லுவோம். இப்ப இந்த மகா விசுவாசம் தான் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே கதை சொன்னாதான் புரியும். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு ட்ரெக்கிங்லாம் போற ஒரு ஆள், அவன் வந்து ரொம்ப சேஃபா கயிறு இத்தியாதிகள்லாம் எடுத்துட்டு ட்ரெக்கிங் போனா, போன இடத்துல லாஸ்ட் வே இருட்டே வருது, ஒரு மலை உச்சியில கிளிப்ல போய் இருக்கான், திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தது என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபால், ஒன்றும் கிடையாது, மட்டும் விழுந்துட்டு இருக்கான். பட் லக்கி அவன் என்ன பண்றான், உஷார் மாதிரி கயிறை கட்டியிருந்ததுனால எங்கேயும் கயிறை கட்டியிருந்தான். அப்ப கேஸ் ஆங்கர் மாதிரி அந்த அங்கேருந்து தொங்கிட்டு அந்த கயிறு பிடிக்கிறதுக்கு விழுந்துருக்கான். கயிறை பிடிச்ச உடனே என்ன பண்ண தொங்கிட்டு இருக்கான். அப்படி டார்க்னஸ், என்னன்னு தெரியல, கீழே எங்க இருக்கு, என்ன இது, எப்ப வந்து. அப்ப கத்துறான், பகவானே என்ன காப்பாத்து அப்படின்னு ரெண்டு வாட்டி கத்தினா. உடனே குரல் கேட்டது, நான் அவனை காப்பாத்தின பாக்கணும், இவ்வளோதான் சந்தோஷம் அவனுக்கு, ஏன்னா என்ன மாதிரி மாட்டின்னு இருக்கோம், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னு அந்த குரல் சொல்லிட்டு, என்ன ஆனா அப்படின்னா, அந்த கயிறு கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படின்னு. என்னது, அந்த கயிறு கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு. இந்த கயிறானா அடுத்தது பிடிச்சிருக்கீங்க இப்போ இல்லையா, இதையும் கட் பண்ணிட்டா, இவர் எங்க இருக்கா தெரியல, முதல்ல இருக்குல்ல, குரல் மட்டும் கேக்குறது. இவர் வருத்தத்துல விழுந்துட்டோம்னா எவ்வளவோ நமக்கு கற்பனை இருக்கு இல்லையா, இவர் வருத்தத்துல விழுந்துட்டோம் வரவே டிலே ஆயிடுச்சுனா. அப்ப அந்த கயத்தை கட் பண்றதா மகாவிஸ்வாசம். அதாவது இப்ப நம்ம நம்மளை காக்கிற பொறுப்பை நம்மளே எடுத்துருக்கோம். நான் சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கலாம், ஒரு சீரியஸான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நமக்கு அடங்கிக்கணும் நினைக்கிறோம், ஆனா நம்ம யாருக்கும் அடங்க மாட்டோம். நம்ம இண்டிபெண்டா இருக்கோம், எல்லாரும் நமக்கு டிபெண்டா நினைக்கிறோம். டிபெண்டா இருக்கிறது பெரிய கஷ்டம். பட் அப்படி டிபெண்டா இருக்கிற வாழ பிறகு சந்தோஷமா இருப்பான். ஒரு ஆஃபீஸ்ல இருக்கான், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் பாஸ், அவன் சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அவனுக்கு விசுவாசம். எவ்வளவு பேர் பாக்குறோம் நம்ம இந்த வேலை செய்யறாலும் பாத்தீங்கன்னா, அவன் ரொம்ப யோசிக்கவே மாட்டான், எதமான இருக்காரு பார்த்து பாருவான். அப்படி இருக்கிறவாளு மகாவிசுவாசம் அவன்கிட்ட இருக்கு, அவ சந்தோஷத்துக்கு அதுதான் காரணம். ஆனா நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு ப்ராப்ளம், விசுவாசமும் இருக்கு ஆனா மகாவிசுவாசம் இல்ல. கோவிலுக்கு போறோம் நம்புறோம், இருந்தாலும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு நமக்கு, அந்த இருந்தாலும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் போறோம். அப்ப அந்த பிரபத்திக்கு அந்த இருந்தாலுமே கிடையாது, மகா விஸ்வாசம். வேதாந்த தேவிகள் அவர் இருந்திருக்க விஸ்வாசம் தான் அவன் இருந்துக்கார். அடுத்த வேலைக்குலாம் அவர்கிட்ட எதுவும் இருந்து கிடையாது. குலத்தாழ்வானுடைய ஒரு இதை இங்க விஞ்ஞானிக்கிறேன். ஆழ்வான் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்க, குலத்தாழ்வான்ற வந்து பாஷ்யக்காரருடைய ஒரு பிரதான சிஷ்யர். நீங்க கோவில்லாம் பாத்துக்கலாம், தாடியை வச்சுட்டு ஒரு ஆச்சாரம் இருப்பார். உச்ச விருத்தி பண்ணியிருந்தா அவளை காலத்தை கழிச்சா அடுத்த வேலையோட விஷயத்தனா நம்ம என்ன ஆகுது கிடையாதுன்னா, ஒரு நம்ம வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு இருக்கோம், பிஎஃப் இருக்கு, கிராஜுவேட் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பகவான் காப்பாத்துறாரு, பகவான் காப்பாத்து சொல்லிட்டு இருக்கோம். பட் இவ்வளவு விஷயங்கள் பேக்கப் இருக்கு, சொந்தம் இருக்கு, எல்லாம் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பகவான் காப்பாத்துறதா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவெல்லாம் அப்படி இல்லை, அடுத்த வேலைக்கு எந்த வசதியும் ஆத்திர கிடையாது. அடுத்த வேலைக்கு ஒரு உஞ்சபுத்தி போய் கொண்டு வந்தாதான் பெருமாளுக்கு, நமக்கு இல்ல, பெருமாளுக்கு என்ன பண்றதுதான் கேப்பா அடுத்து. அந்த மாதிரி சீனத்துல விஷயம், நல்ல மழை போகவே முடியல, ராத்திரி பெருமாளுக்கு வரும் தீர்த்தத்தை மட்டும் வச்சு திருவாரணம் பண்ணிட்டு கிருஷ்ணான்னு சாப்பிட்டு படுத்துனுட்டார். நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே பயங்கர மழை போக முடியல. அடுத்த நாள் ராத்திரியும் இந்த மாதிரி தீர்த்தம் சாப்பிட்டு படுத்துட்டான்றப்ப அவளோட மனை தேவிகளோட காரணம் அவளுக்கு சின்ன வருத்தம். ரங்கநாதா, என்ன நீ வந்து கோவில மணி சத்தம் கேட்கறது, மணி சத்தம் கேட்டா பெருமாள் அம்சேகரான் அர்த்தம், பெருமாளுக்கு அமுது படைச்சுட்டு இருக்க. ரங்கநாதா, என்ன இது, நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுருக்க, இங்க பாரு எங்க ஆத்துக்காரர் வந்து நல்லா கஷ்டப்பட்டு இருக்காரு, அந்த மாதிரி இப்பதான் பக்தெல்லாம் கஷ்டப்படுறதான்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டேன். நினைச்ச உடனே அங்க இருந்த அர்ச்சகருக்கு ஒரு இது, இந்த பிரசாதனைக்கு வந்து குரத்த கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு ஒரு இது தோணும், என்ன தோணி பெருமாள் தோண வச்சிருக்கான். உடனே பிரசாதத்தை கொண்டு வந்து கதவு தட்டி கோவிலாம் வந்திருக்கேன், இந்த மாதிரி எனக்கு உத்தரவு உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். குலத்தாவை என்ன கேட்டாருன்னா, முதல்ல நீ ஏதாவது நினைச்சியா அப்படின்னு பார்த்து கேட்டேன். என்ன கேட்டாருன்னா, நீ ஏதாவது நினைச்சியா, பகவான் ஏதாவது நினைச்சியா அப்படின்னு கேட்டாங்க. இவர் நினைக்கிறவங்க தெரியும், ரெண்டு பேரும் தான் இருக்கா இருக்கோம், நீ ஏதாவது நினைச்சியானா அப்போ கேட்டா இல்லைனா என்ன, நீங்க பட்னியா இருக்கையிலே அதுக்காக கேட்டேன். பகவான் சொல்றான், யோகக்ஷேமம் மகாமியம்னு சொல்றான். அதாவது சொல்லிட்டு தான் மாதிரி இதுன்னு சொல்றான, ஏ நீ பண்ணா இருக்குன்னு சொல்ல, யோகக்ஷேமம் மகாமியம் சத்தியம், அது அனுபவத்துல தான் தெரியும் நமக்கு. நம்ம அந்த விசுவாசம் நமக்கு இல்ல, நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னு பகவான் காப்பாத்தணும் சொல்றோம் நம்ம. இருந்தாலும் அது வந்து அது 100% அது ஹிப்போக்ரசியில இருக்கு. அப்கோர்ஸ் காலத்தோட கட்டாயம் நிறைய விஷயங்கள் இருக்கும் வச்சிருக்கோம். பட் பிரபத்திக்கு மகாவிசுவாசமானது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அந்த மகாவிசுவாசம் இல்லாட்டி பிரபத்தியானது பரிபூர்ணம் ஆகாது. அதனால முக்கியமான கண்டிஷன் மகாவிஸ்வாசம் தான். பகவான் காப்பாற்றுவான்னு பகவான் காப்பாத்தன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஒரு வாட்டி அவதாரம் பண்ணி அதான் அவன் வேலையே இதுதான், நான் காப்பாத்தேன் நீ சரணாகாதி பண்ணி நான் காப்பாத்தன்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு தான் அந்த விசுவாசம் வர்றதுக்கு டைம் ஆகுது. அதான் பக்தி யோகம் பிரபத்தி யோகம். இந்த கீதையில சொல்லப்பட்டது முழுக்க வந்து இந்த பக்தி யோகம் தான். அதை பத்தின விஸ்தாரம் தான். இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரனை பத்தி உண்டான அதிக விஸ்தாரமான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாஷ்யக்காரர் வந்து தானே கமெண்ட்ரியை பண்ணாரா, கீதையை எடுத்துட்டு நானே கமெண்ட்ரியை சொன்னாரா, இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய கமெண்ட்ரியை வச்சு எழுதினாரா கேள்வி இருக்கு. பாஷ்யக்காரருக்கு முன்னாடி யாராவது கமெண்ட்ரி ஃபுல் ஃபிளெஷ்டாக எழுதினாலும் எனக்கு தெரியல. ஆனால் ஆலவந்தார் என்ன பண்ணார்னா, ஆலவந்தார்ன்றது வந்து யாமனாச்சாரியர் பாஷ்யக்காரருடைய பிராச்சாரியர் ஆக்சுவலாக. ஏன்னா பாஷ்யக்காரர் வந்து ஆலவந்தாரை ப்ராப்பராக பார்த்து உபதேசம் வாங்குறதுக்குள்ளேயே ஆலவந்தாரோட திருநாடு அலங்கரிக்கிறார். அப்போ பெரியம்பி சாரியெல்லாம் கூப்பிட்டு உபதேசம் வாங்குறவர். இப்போ இந்த யாமனாச்சாரியர் என்ன பண்ணார்னா, கீதார்த்த சங்கிரகம், கீதார்த்த சங்கிரகான்னு டெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறது. அதுல வந்து 32 பத்தியம், பத்தியம்னா ஸ்லோகங்கள் மாதிரி. அந்த 32 ஸ்லோகத்துல மொத்த கீதையிலக்கூடிய அர்த்தத்தை சம்மரைஸ் பண்றது. சம்மரைஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு விஷயத்த பத்தி 2-3 பேசலாம், பேசிடலாம். ஸ்ரீமத் ராமாயணம்னா என்ன அப்படின்னு கேட்க வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்களேன் அப்படின்னா 10 நிமிஷத்துல ராமாயணம் சொல்ல முடியும். ராமாயணம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்ன முடியாது. சம்மரைஸ் பண்றதுன்றது பெரிய டேலண்ட். முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது, கம்மியாவும் சொல்லணும். அப்ப 32 ஸ்லோகத்துல 700 ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை என்ன பண்றதுன்னா, அழகா வீடுதான் சம்மரைஸ் பண்றேன். அதுல பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு. முதல் அத்தியாயம் என்ன சொல்றது, ரெண்டாவது என்ன சொல்றது, மூணாவது என்ன சொல்றது அப்படிங்கிறதுலாம் இந்த கீதார்த்த சங்கிரகத்தை பேசிஸா வச்சுட்டு பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஒரு பாஷ்யத்தை எழுதியிருக்காரு. இதுக்கு இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கு. இன்டர்னல் எவிடன்ஸ்னா டெக்ஸ்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எவிடன்ஸ், சாட்சி உள்ளே இருக்கும். அங்கே இருக்கிற பதத்தை இவர் எடுத்து அப்போ யூஸ் பண்ணிருக்காரு. அங்கே அவர் என்ன சில இடத்துல வேர்டு போட்டிருக்காரோ அதே வேர்டு இவர் எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு. பிளஸ் தன்னுடைய கீதையை பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தனியில் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்ன அர்த்தங்களை நான் மேலே விஸ்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் பண்ணலை. அதனால கீதார்த்த சங்கிரகத்தையும் நம்ம பேரலாக வாசிச்சுட்டு செய்ய வாசிக்கலாம். ஒரு ஸ்லோகம் அதில் இல்லை இதை முடிச்சோடனே அது எப்படியோ முன்ன பின்ன பார்த்துமா பார்த்துக்கலாம். இப்போ எதுக்காக வந்து பகவான் அவதரிக்கணும், சர்வசக்தம் தானே பெருமாள். சர்வசக்தம்னா சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கா சர்வசக்தம். அப்போ அப்படி இருக்க வந்து ஒரு இடத்துல வந்து தான் ஒரு காரியத்தை பண்ணணுமா, தேவையில்லையே அங்கேருந்தே பண்ணலாம் இல்லையா. ஆனால் அவரே ஸ்லோகத்தை சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் வினாசாச்சு துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேங்கள் அகம் சம்பவாமி. ஒரு ஒரு யுகத்திலும் நான் சம்பவிக்கிறேன் வருகிறேன் அப்படிங்கிறார். அப்போ வந்துதான் மன்னமான்னு கேட்டா இது ஒரு விசாரம். எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, பரித்ராணாய சாது நாம், சாது பரிபாலனம் பண்றதுதான் அவனோட முக்கியமான காரியம். சாதுக்களை பரிபாலனம் பண்றதும் முக்கியமான காரியம். இன்சிடென்டலி வினாசாச்சு துஷ்கிருஷ்டம், துஷ்டால அழிக்கிறதுன்னு வரல. முதல் ஏமின கடையில்னா சாது பரிபாலனம் தான். அவா வழிக்க வரலன்னா அவளை சம்ஹாரம் பண்றது. சிசுபாலனை சிசுபால விற்பாந்தது கொடுக்குறார், மாறுவா மாறுவான மாறல அப்புறம் தான் கடைசியில்தான் அது. அதனால துஷ்கிருத்தாம், துஷ்கிருத்தினா கெட்ட பேட் டீட் பண்றதான். அவளை அழிக்கிறதுன்றது இன்சிடென்டல். பட் முதல்ல என்னன்னு கேட்டா, பரித்ராணாய சாது நாம். இப்போ அங்கிருந்தே பண்ணலாமே கேட்டா, நம்மள மாதிரி இருக்கவளுக்கு எப்போ தெரியாமே போயிடும். எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் பண்ண வச்சுருக்கோம். இப்போ நமக்கு போய் உபாசிக்கிறதுக்கோ இல்லை போய் பெருமாளை பார்த்து ஒருத்தர் கேட்டார், பெருமாள் தான் எல்லாத்தையும் இருக்காரு சார், எதுக்கு சார் கோவில்லாம் இருக்கிறாங்களா நினைக்கிறீங்க, தேவையில்லையே அப்படின்னு. எல்லாத்தையும் பெருமாள் இருக்காரா இல்லையா, எதுக்கு பின்ன கோவில்லாம் கட்டி அங்கே போய் விக்கிறா நடத்தணும் அப்படின்னு கேட்டோம். இந்த கேள்வியை கேட்டவர் வந்து ஒரு சைக்கிளில் வந்துருந்தார். இது வந்து 45 ஐசிங்கர் சொல்வார்னு சொல்லுவார். சைக்கிளில் வந்திருந்தார், கேள்வி கேட்கப்பட்டவர் நின்றுட்டு இருக்காரு இந்த பக்கத்தில். இப்போ இதுக்கு நேர்கள் சொல்ல முடியாது, சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க நிலைமையில் இல்லை. உடனே பார்த்தார், சைக்கிள்லேருந்து காற்றை பிடிங்க விட்டாரு. என்ன நான் கேட்டு கேட்டு பதில் சொல்ல சைக்கிள்ல காத்த பிடிங்க விடல. ஏன்பா கவலைப்படுற, காத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா காத்து எல்லாருமே தான் இருக்கு அப்படின்னா. அப்ப சைக்கிள் ஓடிங்க போய் உனக்கு என்ன காத்து டயர்ல டியூப்ல காத்து ஓடுமான அப்படிங்கிற என்ன சார் அப்படி பேசுறீங்க, டியூப்ல காத்து தான் சைக்கிள் ஓடும் அப்படின்னா. அதே மாதிரிதான்பா பெருமாள் இருந்தா கூட சில விஷயங்களுக்காக அவர் சில விபத்தில் இருக்க வேண்டி இருக்கு. நம்ம தியானம் பண்றதுக்கு நம்ம அவனுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அனுபவிக்கிறதுக்கு அந்த அனுபவத்திற்கு அந்த பெருமாளை வந்து விக்கிர ரூபமா அவனே அவனோட சௌலபியம் அது. அர்த்தகால கிட்ட பாருங்க அதிகமா இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு பூஜை பண்ணா அந்த வச்சா உண்டு. எவ்வளோ குறைகள் குறைகள் தான் நம்ம பண்ற பூஜைகள்ல, அதெல்லாம் பொறுத்து அவன் இருந்துருக்கான் அப்படியே. அதுக்காக தான் கல்லாறுகள் நம்ம தெரியல, அதனால அப்படியே கல்லாடி இருந்துருக்கான் பெருமாள். அர்ச்சா அர்ச்சகாதீனமா இருந்துருக்கான். நம்ம என்ன பண்றோமோ அதை வாங்கிட்டு இருக்கான். எதுக்காகனா நமக்கு ஒரு அனுபவம். இப்ப அது மாதிரி கிருஷ்ணா பிறந்த லீலைகள் எல்லாம் பண்ணாட்டி நமக்கு அனுபவமே ஏற்படாது. இன்னைக்கு இன்னைக்கு அனுபவத்தினாலே அந்த கிருஷ்ண அனுபவம் தானே, ராமநாபுரம் தான் கிருஷ்ணாபுரம் தான். அப்படி அந்த அவதாரத்தை பண்ணி இங்க வந்து அந்த லீலைகள் எல்லாம் பண்றதுனால என்ன கேட்டா சாதுக்கள் எல்லாம் வந்து தானம் இதெல்லாம் பஜிக்கிறதுக்கு ஒரு தியானம் பண்றது இத்தியாதி இல்லைன்னா அவளுக்கு ஒரு இது ஹேத்துவா இருக்கு. அதனால பகவான் வந்து இந்த மாதிரி அவதாரம் பண்ணான்றது சம்பிரதாயம். கிருஷ்ண திருஷ்ணான்னு நிறைய பேர் இருந்திருக்க. கிருஷ்ண திருஷ்ணான்னு கிருஷ்ணான தாகம். எதை பத்தின தாகம்னா கிருஷ்ண கிருஷ்ணன், கிருஷ்ணனா கிருஷ்ணன்னா கிருஷ்ண அடையணும்னு ஒரு தாகம். அதுல சடகோபன், சடகோபன நம்மாழ்வார். இந்த சம்பிரதாயம் மனது எப்படி பிரவர்த்திச்சதுன்னு கேட்டா, இந்த கலியுகத்துல முதல் ஆச்சாரியர் சடகோபர் இருக்கார். அப்ப அவருக்கு முன்னாடி யாரும் இல்லையான்னு கேட்டா அப்படி இல்ல. இது பகவானிடத்துல வந்தா கூட ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு மாதிரி பிரவர்த்திப்பிக்கிறது. இந்த யுகத்துக்கு முதல் பிரவர்த்தகர் நம்மழ்வார் இருக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சிஷ்யர் மந்திரிகள் இருக்க. இருந்தாலும் நாசமணிகள் ஆள வந்தார் சொன்னாலே யமுனாச்சாரியுடைய தாத்தாக்கு பேர் நாசமணிகள் பேரு. அவர் ஒரு வாட்டி திருக்குழந்தைக்கு போனப்ப அந்த சன்னதியில ஒரு 10 பாட்டு பிரபந்த பாட்டு தேவிச்சுருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த 10 பாட்டு சொல்லி முடிஞ்சன கடைசியில 1020 வருது. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறார், அப்ப நீங்க 1010 பத்தனை தேவிச்சிருக்கேன்னு கேட்டார். எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 தான், மிச்சம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டா. அப்ப எங்க போனா கிடைக்கும்னா திருக்குறுகு போனா அவங்க கிடைக்கலாம் சொன்னப்ப ஆழ்வார் திருநெல்விக்கு போய் அங்க போய் மதுரகவி ஆழ்வார் அவருடைய தனியின பிரபந்தத்தை உபாசனம் பண்ணி அதுக்கு மேல அவருக்கு நம்மாழ்வார் வந்து தியானத்துல இதெல்லாம் யோகத்துக்கும் விசிஷ்டாத சம்பந்தம் இருக்குன்னு சொல்றது இதுதான். அப்ப நாத்துமணிகள் அவருடைய சமாதி நிலையில் இருந்தப்பதான் சடகோபுரம் வந்து அவருக்கு உபதேசம் பண்றது. அது ஒரு பிசிக்கல் இதுல நடக்கல, ரீங்க நடக்கல, அது ஒரு இந்த ரீங்க நடந்திருக்கு. அதை நம்ம ஒப்புக்கிறோம், நம்ம அக்செப்ட் பண்றோம். அப்ப அதை எடுத்துட்டு அவர் வந்து அதுக்கு மேல அந்த 4000 அழகா ஒரு ஃபார்மெட்ல ஒரு டியூன்லாம் போட்டு கொடுத்து எல்லாரும் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சான்றது நம்மளுடைய சம்பிரதாயம். இப்ப அந்த நாத்துமணியுடைய ஒரு திருப்பேரனார் தான் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய பிரசிஷ்யர் தான் ராமானுஜர். அந்த ஆளவந்தாருடைய கீதாத சங்கரத்தை வச்சுட்டு தான் இவர் இந்த பாஷ்யத்தை எழுதினார்ன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். கீதாத சங்கரத்துல எப்படி சம்மரைஸ் பண்றாங்க பார்க்கலாம். கீதாத சங்கரம் முதல்ல முதல்ல இருக்கு டெக்ஸ்டுக்கு முன்னாடியே, அதுல பேஜ் நம்பர் இல்ல, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பேஜ். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீபிதா. கீதா சாஸ்திரே அப்படின்னா கீதா சாஸ்திரத்தில், கீதை என்னும் சாஸ்திரத்தில் சமீபிதா அப்படின்னா நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபிதான நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா நாராயணஹ பரம் பிரம்ம. விசிஷ்டாத்வைதம் பிரகாரம் பிரம்மமானது ஒண்ணுதான். அது நிர்குணம் சகுணம்ன்ற பேதம்லாம் கிடையாது. எப்பயுமே சகுணம் தான், குணம் இல்லாம கிடையாது. இந்த சம்பிரதாயம் என்ன கேட்டீங்கன்னா குணம் இல்லாத வஸ்துக்களை கிரகிக்கவே முடியாது. அதாவது இப்ப ஞானம் கேட்ட வச்சிருந்தோம், ஞானம்னாலே அடுத்த கேள்வி எதை பற்றிய ஞானம், எதை பற்றிய ஞானம். அப்ப வெறும் ஞானம் மட்டும் இருக்குமான்னு கேட்டா வெறும் ஞானம் இருக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால அந்த தர்மத்துக்கு ஞான ஸ்வரூபம் இருக்கு, பிளஸ் குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணங்கள்லாம் உபாசிக்கிறதுக்கு நமக்கு தேவையா இருக்கு. அதனால பிரம்மமானது எப்பவுமே சகுனமா இருக்குன்னு சொல்றது விசிஷ்டாத்வைதம். அத்வைதத்துல வந்து இல்ல, பிரம்மமானது பரபிரம்மமானது நிர்குணம் தான், பட் அதுக்கு அடுத்தபடியா சகுண பிரம்மத்தை ஒத்துக்கிற, சகுண பிரம்ம உபாசனத்தை ஒத்துக்கிற, அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நாராயணக பரம்பிரம்மன்னு போட்டார். நாராயணக பரம்பிரம்மன், பரம்பிரம்மம் நாராயணன் தான், அபரபிரம்மம்லாம் கிடையாது. சகுன பிரம்மமான நாராயணன் எடுத்துட்டு போட்டோம், பரபிரம்மமானது நிர்குணம் தான் கிடையாது, அந்த பரபிரம்மே நாராயணன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக நாராயணக பரம்பிரம்ம கீதா சாஸ்திர சமீபத்தா. இதுதான் கீதா சாஸ்திர சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நாராயணன் தான் பரபிரம்மம். இப்ப நாராயணன் சொன்னதுனாலேயே பேர் ஆயிடுச்சு, இப்போ பேர் உண்டாயிருச்சுனாலே அப்படி நிர்குணமா இருக்க முடியாது, அந்த பேரை குறிக்கிறதுல குவாலிட்டி தான் இருக்கணுமா இல்லையா, அதனால சகுனம்னு ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஒரு பேருக்கு பின்னாடியுமே பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாம எந்த பேரும் இல்லை. பிலாசபிக்கலாவே சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணலாம். நாராயணன்றவர் வந்து நம்ம ஒரு தத்துவமா எடுத்துட்டு, அதாவது ஒரு பிசிக்கலா எடுத்துட்டு பெருமாளுங்க இருக்காருன்னு சொல்றது ஒரு இது. இப்ப பிலாசபிக்கலா பாருங்க, முதலே சொன்னேன் ஒரு விஷயம் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும். இப்ப நம்ம சஸ்டைன் பண்றது எது, இப்ப பிராணன், பிராணன் சஸ்டைன் பண்றதா இல்லையா, இப்ப காத்து தானே பிராணம். இப்ப இந்த காத்து ஒரு இடத்துல தான் இருக்கிற இடத்துல இருக்காதுன்னு வச்சுக்கோம், அதனால ஜீவிக்க முடியாது. அப்ப அந்த காத்தானது எல்லா இடத்துலயும் இருந்தாதான் நம்ம எங்க போனாலும் ஜீவிக்க, நம்மள ஜீவி கொடுக்க முடியும். அப்ப சஸ்டைன் பண்ற விஷயமானது எல்லா இடத்துலயும் இருக்கணும். இப்ப ஜலம் எல்லாமே பஞ்சபூதங்கள்லாம் எடுத்துக்கோ, பூமி உள்ளதான் இருக்கிறது மேல கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக அழகா உருண்டையாவே இருக்கு. அது பிளாட்டா இருந்தா ஏ உழுந்துருவோம் கிளியர், அது உருண்டையா இருக்கிறதுனால நம்ம திரும்பி ஏ போயிட்டு இருக்கும் இருக்கும். அந்த பூமிக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான விஷயம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து. அதோட பியூட்டியை பாருங்க, அதாவது சயின்ஸ் வந்து பிலாசபி ஏன் கிடையாது, அல்டிமேட்டா சயின்ஸ்ல போனா பிலாசபி தான் கிடைக்கும். இந்த கிராவிடேஷன் பத்தி யோசிச்சு பாருங்க, பகவான் மாதிரி அதுவும் இருக்கு, நம்மள புடிச்சுட்டு இருக்கு பூமி, புடிச்சுட்டு தூண் மாதிரி பிடிச்சிக்கல, நம்ம நடக்கவும் விடுறது, நம்ம நடக்க விடுறது, இதுதான் நம்மளை புடிச்சிருந்துருக்கு. பகவான் என்ன பண்றான்னா நமக்கு சுதந்திரத்தை கொஞ்சம் கொடுக்கறான், மிச்சம் சுதந்திரம் எல்லாமே பகவான் தான் கிடையாது, நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வில் இருக்கு, ஆனால் கொஞ்சம் உண்டு, பட் நெவர்தலஸ் வி ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் வில். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியா பட்ஜெட்டை போட்டு செலவு பண்றதுக்குலாம் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, பட் தட் ஃப்ரீடம் கம்ஸ் வித் இன் தி ஓவரால் ஸ்கோப் ஆஃப் தி கம்பெனி. அந்த டிபார்ட்மெண்ட் மாதிரி நான் தனியா ஒரு பட்ஜெட் போடணும்னு சொல்ல முடியாது, அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ள ஒரு டிஸ்கிரிஷன் பவர் இருக்கும். ஒரு பேங்க் மேனேஜர் தான் வச்சுக்கோங்க, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான், இங்க பாருங்க 10% தான் லோன் வந்து சொல்லுவான், இருந்தா அந்த பேங்க் மேனேஜர் ஒரு டிஸ்கிரிஷன் கொடுப்பான், சரி 6% முன்ன பின்ன பைப்பர், அந்த டிஸ்கிரிஷன் தான் நம்ம இருக்கக்கூடிய சுதந்திரமே. நாட் கம்ப்ளீட், நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கடைசியில் ஆடிட் நடக்கிறது மாட்டிக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், 0% லோன் கொடுத்துருக்கோம் வச்சுக்கோம், அவனும் பார்க்கலாம் சரி போனா போறது விட்டுதான் புரியணும். ஒருத்தர் கேட்டார், ஏன் பகவான் வந்து அப்பப்ப தண்டிக்க மாட்டேன்றார், என்னையா அவங்க தெய்வம் தப்பு பண்றான்னா உடனே கையை விட்டு காலை விட்டுனா பகவான் வந்து தப்பு பண்ணவர்களுடைய பர்பஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றான் முதல்ல தெரியாம. இப்ப நம்ம பேரண்டிங் மாதிரிதான், ஒரு ஒரு வாட்டி குழந்தை அடிச்சுட்டுமோ வச்சுக்கோ, குழந்தை வளவே வளரல பிரம்மா, விட்டு விட்டு பிறகு சரி ஓகே இல்ல இல்ல திருப்பி பார்க்கலாம், திருந்தாதப்பதான் அடிக்கிறோம். அது மாதிரி பகவான் வந்து இந்த சுதந்திரத்தையும் கொடுத்து இவன் திருந்துவான்னு ஒரு இதை எதிர்பார்க்கிறான், அதனாலதான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றதுக்காக. அப்படி இந்த பூமியானது என்ன பண்றது பாத்தீங்கன்னா, அதாவது கிராவிட்டின்றதே ஒரு அற்புதமான தத்துவம், நம்மள ஃபங்க்ஷன் பண்ண விடுறது, குடிச்சுட்டு இருக்கு. இப்ப அப்படி சக்தி இருக்கிறதுனால நம்ம தரிக்காது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா அந்த ஃபோர்ஸ் ஆனது இட் ஹாஸ் டு பெர்வேட் எவ்ரிவேர், ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாத்தையும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, இந்த நாராயண சப்தமே அதை சொல்றது, நாராயணன்றதுக்கு ரெண்டு அர்த்தம், என்ன கேட்டா எந்த ஒரு வஸ்து எல்லா இடத்துலையும் இருக்கோ அது நாராயணன், எந்த ஒரு வஸ்து எல்லா இடத்துலையும் இருக்கோ அது நாராயணன், எல்லா வஸ்துவும் எங்க இருக்கோ அதுவும் நாராயணன். இதை விசேஷத்தை பார்க்க முடியாது, இது அனுபவம், இதெல்லாம் இதெல்லாம் பிரபந்த வாசிச்சா அது புரியும். ஆழ்வார்கள்லாம் அந்த தத்துவத்தை தான் அந்த மாதிரி வாசிப்பேன் சொல்லியிருக்காங்க, அதாவது எந்த ஒரு தத்துவம் எல்லா இடத்துலையும் இருக்கோ அது நாராயணன், எல்லா தத்துவங்களும் எல்லா விஷயங்களும் எங்க இருக்கோ அது நாராயணன். இந்த ஒன் இன் ஆல், ஆல் இன் ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிலாசபிக்கலாவே இந்த வேர்ட் மேக்ஸ் நாட் ஆஃப் சென்ஸ். ஒன்னு நம்ம வந்து பக்தி பூர்வமா இருந்து ஒரு மூர்த்தியா பார்த்து இந்த மூர்த்தி தான் காப்பாத்துனாலும் ஓகே, இல்ல பரஞானத்துக்கு பிலாசபிக்கலா யோசிச்சாலும் இப்படிப்பட்ட ஒரு போர்ஸ் தான் பரபிரமாவா இருக்க முடியும் இல்லையா, விச் இஸ் ஆம்னிபிரசன்ட் எவ்ரிவேர். அதான் நாராயண பரபிரம்மம் கீதா சாஸ்திரே சமீபித்தா அப்படிங்கிறது. சரி, அவன் எப்படி அடையறான்னு கேட்டா, ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. கோச்சரஹா கோச்சரஹானா அடையப்பட முடிந்தவன். கோச்சரம்னா இன் ரீச், வித்இன் ரீச் அர்த்தம். பட் ஹவு டஸ் இட் கம் வித்இன் ரீச் கேட்டா, ஸ்வதர்ம, அந்த ஸ்வதர்ம தான் கர்ம. வாட் எவர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் யூ ஆர் ஸ்டேஷன்ட் இன், ஒரு பிரம்மச்சாரியா இருக்கான், ஒரு கிரகஸ்தனா இருக்கான், அப்படின்னா அந்த வர்ண ஆசிரமத்துக்கு உண்டான தர்ம தர்மம் தான் நல்ல கர்மம். அந்த கர்ம அதாவது கர்ம யோகம். அப்புறம் ஞான, ஞான ஞான யோகம். ஸோ கர்மயோக ஞான யோக இது மட்டும் இல்லை, இதோட கூட வைராகியம் ஒழுங்கு. வைராகியம் என்ன கேட்டீங்கன்னா, ராகான பேஷன், விராகான டிஸ்பேஷன், வைராகியம்னாலும் டிஸ்பேஷன் தான். இந்த வைராகியம்ன்றது எல்லாருக்கும் தேவை தான், வேதாந்திகளை மட்டும் இல்லை, எல்லா பிலாசபருக்கும் வைராகியம் தேவை. வைசேஷிக்க மதம் ஒன்று இருக்கு, அந்த வைசேஷிக்க மதத்தினுடைய விஷயம் பேரு கணாதர்னு பேர், கணாதர்னு பேர். அது என்ன அந்த பேருக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா, கணாம் அத்தி இது கணாதக. ஜீவனம் பண்றதுக்கு நிறைய தர்மங்கள் இருக்கு. பிக்ஷான்னு சொல்றோம், பிக்ஷான பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிச்சை எடுக்கிறதுன்னு. பிச்சைன்னா பெக்கிங்னு இங்கிலீஷ்ல சொல்றா, பெக்கிங் வந்து நம்ம நாட்டில் எப்பவுமே கிடையவே கிடையாது, பிச்சைக்காரன்னு யாரும் கிடையவே கிடையாது. இந்த பிக்ஷான்றது தர்மம், சில பேருக்கு அது தர்மமா விதிக்கப்பட்டிருக்கு. சன்னியாசிகள் அவளுக்கு நெருப்பு கிட்ட சம்பந்தமே கிடையாது. அப்ப நெருப்பு கிட்ட அவ போகலாம்னா சமைச்சு சாப்பிடுறது, அதனால அவ என்ன பண்ணா பிக்ஷா வாங்கிதான் சாப்பிடணும். அப்ப பிக்ஷா வாங்குறதுன்றது சன்னியாசிகளுக்கு தர்மம், அது ஏளனமான ஒரு காரியம் கிடையாது. அப்ப பிக்ஷை இடுறதுன்றது கிரகஸ்தாளுக்கு தர்மம், அதாவது இந்த கிரகஸ்தன் இருக்கான் இல்லையா, அவன் தான் மிச்சம் மூணு பேரை காப்பாற்றணும். பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த சன்னியாசிகளை காப்பாத்துறது கிரகஸ்தனுடைய கர்மம், கடமை. அதனால கிரகஸ்தாசம் ரொம்ப வசத்தியா சொல்றது காரணம் அதுதான், ஏன்னா மிச்சம் மூணு இந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்றதே கிரகஸ்தம் தான். பிரம்மச்சாரிக்கும் பிக்ஷாவானது தர்மம், ஏன்னா பிரம்மச்சாரியும் போய் சமைச்சு சாப்பிடாது, அவனும் பிக்ஷையில கிடைக்கிற சாப்பிடணும். அப்ப இந்த பிக்ஷான்றது என்ன கிடையாதுன்னா, அதே வைராகியம் தான் பிக்ஷையை கடைபிடிக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு என்ன கிடைக்கிறதா நீங்க சாப்பிட முடியும், இன்னைக்கு நான் மெருவு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிக்ஷை எடுக்க முடியாது, என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். இப்ப இந்த கணாகர் என்ன பண்ணு கேட்டா, ஒரு படி இன்னும் மேல, கண கணம்னால கணம்னா ஒரு தானியம், அப்படி இந்த விளை நிலத்துக்கு பக்கம் போறது, தானாகவே விழுந்த தானியங்கள், செடியிலேருந்து பறிக்க கூடாது, தானாக விழுந்த தானியங்கள்லாம் பொறுக்கிட்டு வந்து தானாக விழுந்த காய் கனிகள் அதை கொண்டு ஜீவனம் பண்ணாருன்னு அந்த பேர் சொல்றது கணான் அத்தியம். அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வைராகியம் ஒன்றும் பரவல், அன்னைக்கு போய் இப்ப புறத்தவன் வச்சு தெரிஞ்சதை கேட்டோம், அப்படி அவ்வளோ வைராகியம் இருந்தால்தான் அந்த மாதிரி பண்ண முடியுமே, அந்த வைராகியம் தேவை. இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு. ஸோ ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி, சாத்திய பக்தி சாத்திய பக்தினா அடையப்பட வேண்டிய பக்தி, இந்த பக்தி மூலமா மோட்சத்தை அடையிறோம். சாத்திய பக்தி ஏக கோச்சரகானா அது ஒன்றினால மட்டுமே அடையப்படக்கூடியவன் கீதை சொல்றது. பட் மோட்சம் பிரபத்தி ஒத்துக்கிறதுன்றது அதை அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் ஏன்றது. கீதையினுடைய தாற்பயம் இதுதான்றத அழகா முதல் சுலோகத்தை சொல்றார். கீதா சாஸ்திரே சமீபித்தா, கீதா சாஸ்திரத்தில் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. சம் சமயக்கு ஈவிதா சமீபித்தா எது சொல்லப்பட்டிருக்கு, நாராயண பரம்பிரம்ம. பரம்பிரம்மம் தான், அபரபிரம்மெல்லாம் கிடையாது. அந்த பரபிரம்மமானது நாராயணன். அவன் எப்படி அடையலாம், ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி ஏக கோச்சரஹா. இதுதான் மீன்ஸ், அடையப்பட வேண்டியவன் நாராயணன், அடையக்கூடிய வழி பக்தி, அந்த பக்திக்கு இதெல்லாம் அங்கம், கர்ம ஞான இதெல்லாம் அதுக்கு அங்கமா இருக்கு. அப்படி பக்தி யோகம் மூலமா அடையப்படலாம், அடையப்பட வேண்டியவன் நாராயணன், அவன் தான் பரபிரம்மம். இதை சொல்ல வந்ததுதான் இது கீதா சாஸ்திரம்னு முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது. இங்க நம்ம நிறுத்திக்கலாம், அடுத்த கிளாஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கீதா, எப்படி அவதாரிகை சொல்லணும், எதுக்காக கீதா சாஸ்திரம் வந்ததுன்னு ஒரு அவதாரிக்கை இருக்கு, அதை பாஷகர் அற்புதமா தந்தை முதல் பாஷ்யத்தை முதல் பத்திய சில வரிகள்ல சொல்ற, அதை படிச்சுட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். கல்யாண விஷால் வேந்தேஷாய வேதாந்த குரவே நமஹா.